శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కితికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం భయగ్రీవం ఉపాస్మహే రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాశయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుత పదాం హృదయుగ్మరుగ్మ వ్యామోహతత్ప్రతిపరాణి సునాయ మే అస్మద్గురోర్భగవతోచ్యుతయేక సింధో రామానుజస్య చరణౌ చరణం ప్రపద్యే యత్పదాంభోరుగ్రాన విధ్వస్తాకల్మషః వస్తుదాముపయాతోహం యామునేయం నమామితం. శ్రీభగవానువాచ: పరం భూయ ప్రవక్ష్యామి జ్ఞానానామ్యానముత్తమం యజ్ఞాత్వా మునయస్సర్వే తాం సిద్ధిమితో గతాః. ఇదం జ్ఞానముపాశ్రిత్య మమసాధర్మ్యమాగతాః సాధర్మ్యం ఆగతాః సర్గేపి నోపజాయంతే కలయే న వ్యథంతి చ. మమ యో నిర్మహద్ బ్రహ్మా తస్మిన్ గర్భం దధామ్యహమ్. సంభవ సర్వభూతానాం తతో భవతి భారత. సర్వయోనిషు కౌంతేయ మూర్తయ సంభవంతి యాః. తాసాం బ్రహ్మ మహద్యోనిః అహం బీజప్రదపితా. సత్వం రజస్తమ ఇతి గుణా ప్రకృతి సంభవాః. నిబధ్నంతి మహాబాహో దేహే దేహినమవ్యయం. తత్ర సత్వం నిర్మలత్వాత్ ప్రకాశకమనామయం. సుఖసంగేన భజ్నాతి జ్ఞానసంగేన చానఘ. రజోరాగాత్మకం విద్ధి రజోరాగాత్మకం తృష్ణా సంగసముద్భవం. తన్నిభజ్నాతి కౌంతేయ సంకేన దేహినం. తమస్వజ్ఞానజం విద్ధి, తమస్వజ్ఞానజం విద్ధి, తమస్వజ్ఞానజం, స్వజ్ఞానజం, తమస్వజ్ఞానజం విద్ధి, స్వజ్ఞానజం, తమస్వజ్ఞానజం విద్ధి. మోహనం సర్వదేహినాం, సమాదాలస్య నిద్రాభిః, తన్నిభత్నాతి భారత. సత్వం సుఖే సంజయతి, రజస్కర్మని భారత. జ్ఞానమావృత్యతు తమః, ప్రమాదే సంజయత్యుత. రజస్తమశ్చాభిభూయ, సత్వం భవతి భారత. రజస్తత్వం తమశ్చైవ, తమశ్చైవ రజస్తత్వం, తమశ్చైవ తమస్తత్వం రజస్తథా, తమస్తత్వం రజస్తథా. సరి, 14th அத்தியாயத்தில் 10 ஸ்லோகம் சாண்ட் பண்ணுறோம். இப்போ 14th அத்தியாயத்தை நம்ம ஆரம்பிக்கணும். 13 முடிச்சிருக்கோம் லாஸ்ட். இதில் இதில் நம்ம கீதார்த்த சங்கிரக ஸ்லோகத்தை பதினஞ்சு பார்த்தது இல்லையா, 16th வரைக்கும் பார்த்துருக்கோம் பாருங்க, 17th பார்க்கணும். சரி, கீதார்த்த சங்கிரகத்தில் 17-18 ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம இங்கே கமெண்ட்ரி பண்ணலாம். 17th ஸ்லோகம் கீதார்த்த சங்கிரகத்தில் அது இருக்காது. சரி, தேகஸ்வரூபம் ஆத்மாப்தி ஹேது, ஆத்ம விசோதனம் பந்த ஹேது, விவேகச்ச த்ரயோதசே உதீரியதே அப்படின்னு ஸ்லோகம் சாச்சிருக்கார். த்ரயோதசே உதீரியதேன்னு சொல்ல 13th அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தேகஸ்வரூபம், தேகத்தினுடைய சுரூபம் என்ன? ஏன்னா ஆத்மாவை காட்டிலும் தேகமானது வேறுன்னு சாஸ்திரம் சொல்றது. அது சுரூபம் என்ன? ஆத்ம ஆப்தி ஹேது, ஆத்மனா நம்மளுடைய செல்ஃப் அர்த்தம், ஆப்தினா அடையுதல், ஹேத்துனா அதுக்குண்டான மீன்ஸ். எப்படி நாம நம்மை நாம் தெரிந்து கொள்வது எப்படி, உணர்வது எப்படி? ஆத்ம விசோதனம் அப்படின்னு சொன்னா விசோதனம், சோதனம் பண்றதுனாலே இன்வெஸ்டிகேட் பண்றது, விசோதனம் விசேஷன, எப்படி ஆத்மஸ்வரூபத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எக்ஸாமின் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. இப்போ தேகம் வேற, ஆத்மா வேற, சொரூபத்தினாலே ரெண்டும் வேற வேறையா இருக்குச்சு. அப்ப பந்தம்ன்றது எப்படி ஏற்படும்? இப்போ ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து இருக்கலாம், அவைகளுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருக்குன்னு சொன்னா தான் ரெண்டு விஷயம் சேர்ந்து இருக்க முடியும். ரெண்டு விஷயங்களுமே வேற வேற அப்படின்னு சொல்றப்ப அப்ப எப்படி ரெண்டு சேர்ந்து இருக்க முடியும்னு கேள்வி வருது. அதான் பந்த ஹேத்து, பந்தத்துக்கு என்ன காரணம்? ஜலமும் எண்ணெயும் இருக்குன்னா ரெண்டும் எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் அந்த எண்ணெயானது முதல்தான் இருக்க போகுது. அது டென்சிட்டியை பொறுத்து வச்சுக்கோங்க, கீழே போகுது மேலே போகுது, அதை மட்டும் கலக்காமல் இருக்க போகுது. ஆனால் ரெண்டு கலந்து கட்டி இது வேற அது வேற தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்கே, அப்படின்னா பந்த ஹேத்து, பந்தத்துக்கு என்ன காரணம்? விவேகம் என்னன்னா, விவேகம் விவேகம்னாலே பிரித்து அறிதல் அர்த்தம். விவேக ஞானம்னா பிரித்து விரிச்சு பிரித்து அறிஞ்சுக்கிறது, இது வேற அது வேறுன்னு. அதனால கோபம் காமம்லாம் அதிகமாச்சு, விவேகம் போயிடுறது மனுஷனுக்கு, இது வேற அது வேறுன்னு பிரிஞ்சு பிரித்து பார்க்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடுறது. கோபம் வந்துட்டுனா எது சரி எது தப்புன்னு தெரியல, அப்ப தப்பிலிருந்து சரியை பிரித்து பார்க்க முடியும். இல்லை சரியா இருக்கிறது தப்பாவே தோணும் நமக்கு, கோபம் வந்துட்டுனா. அப்புறமா அதை சொல்ல வந்தியான்னு அப்புறமா பச்சாத்தாபம் பின்னாடி வந்து யோசிச்சுட்டோம். இதெல்லாம் திரையோதசே உதீரியத்தேன்னு சொன்னார். பார்த்துக்கோ பதினாலு என்ன சொல்றதுன்னா, குணபந்த விதா விதா தேஷாம் கர்த்திருத்வம் தன் நிவர்த்தனம் கதித்ரய ஸ்வமூலத்வம் சதுர்தசே உதீரியதே. சதுர்தசேன்னு பதினாலாவது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டா, குணபந்த விதாக. குணம்னா பிரகிருத்தில் இருக்கக்கூடிய மூன்று குணங்கள், சத்வம் ரஜஸ்தமஸ். இந்த மூன்று குணங்களும் பிரகிருதியில் இருக்கக்கூடிய குணங்கள், அதாவது சரீரத்துக்கு இருக்கக்கூடிய தன்மைகள். மனசும் அது சேர்ந்ததுதான், அதுக்கு இருக்கக்கூடிய தன்மைகளை தவிர ஆத்மாவுக்கு வந்து அது கிட்ட சத்வமயம்தான் ஆக்சுவலா. ஏன்னா அங்க இருக்க வேண்டிய ஒரு வஸ்து அது, சுதசத்தமா இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க வேண்டிய வஸ்து. ஆனா ஏதோ காரணத்தினால இங்க வந்து மாட்டின்னு சத்தமா அது குணம் கிடையாதுல, அப்படி இருக்கக்கூடிய தன்மையை கொண்டதுன்னு அர்த்தம் தான். ஆனா இங்க வந்து பிரகிருத்தியில பார்த்தோம்னா, இங்க பிரகிருதிக்கு மூன்று குணங்கள் எப்படி மிஸ்ரிதமா இருக்கு, சத்தம் ரஜஸ்தமஸ். அதெல்லாம் என்னென்ன ஸ்லோகத்துல பார்க்க போறோம், அந்த மூன்று குணங்களும் எப்படி ஆத்மாவை அஃபெக்ட் பண்றது. சரீரத்துக்கு இருந்தா கூட இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அவைகள் எப்படி ஒரு பாதிக்கணும்னு அர்த்தம். இப்போ உஷ்ணமானது வெளில இருந்தா கூட அந்த உஷ்ணம் நமக்கு தெரியறது இல்லையா, நம்ம கிட்ட உள்ள உஷ்ணம் வெளிதான் இருந்தா கூட நம்ம அந்த உஷ்ணத்துல நம்ம இருக்கிறதுனால நமக்கு அதன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அது மாதிரி இந்த மூன்று குணங்களும் இருக்கக்கூடிய சரீரத்துல ஆத்மா கூடவே இருக்கிறதுனால அந்த குணங்கள் மாறச்சு உண்டாகக்கூடிய பாதிப்பெல்லாம் ஆத்மாக்கு ஏற்படுறது. அப்ப தேஷாம் கர்த்தத்துவம், எப்படி அந்த குணங்களுக்கு தான் ஆக்சுவலா கர்த்தத்துவம் இருக்கு இந்த சரீரம் இயங்குறதுல அப்படிங்கிறது. தன் நிவர்த்தனம், எப்படி நிவர்த்தனம் பண்ண, எப்படி ஹவு டு எக்ஸ்பிரஸ் கண்ட்ரோல் ஓவர் தி செல்ஃப் அப்படின்றது, அதாவது ஓவர் த பாடி அப்படின்றது. கதித்ரய ஸ்வமூலத்வம், இந்த மூன்று கதிகள் ஏற்படுறது. சத்வம் ஓங்கி இருக்கச்சே ஒருத்தனுக்கு மரணம் சம்பவிச்சால் அவன் என்ன கதியை அடைவான், ரஜோகுணம் ஓங்கி இருக்கச்சே அடைஞ்சா என்ன பண்றான், தமோகுணம் ஓங்கி இருக்க என்ன ஆவான்றதெல்லாம் வந்து சொல்ற சிலப்ப கத்தினா அவனுடைய மூமெண்ட். இதெல்லாம் பதினாலாவது சாப்டர்ல சொல்லப்படுறதுன்னு அழகாக சம்மரி கொடுத்துட்டார். ரொம்ப முக்கிய குணங்கள் வளர்த்துக்கிறது சரீரத்தில். ஏன்னா என்ன இன்னைக்கு ஒரு ஆச்சரியம்னா, விஞ்ஞானத்தில் இன்னும் சில புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் நடந்துருக்கு. இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும் தான் பண்ணுறோம், அதில் சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, யாருடைய அந்த ஆர்கனை மாற்றினாலும் அவளுடைய தன்மைகள்லாம் வந்துடுறதான். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இவங்க போடுறான், அந்த ஹார்ட்டை மாத்துறதுக்கு அப்புறமா இவளுக்கு சில விஷயம் புதுசான விஷயங்கள்லாம் இவளுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதா. நான் இப்படி இல்லையே முன்னாடின்னு சொன்னா, அப்ப அந்த ஹார்ட்டோடைய சில விஷயங்கள்லாம் கூடவே வரும், அந்த தன்மைகள்லாம். அப்ப அந்த சரீரம் சரீரத்துல மாற்றம் ஏற்படுறதுனால அந்த முன்னாடி இருந்த வாசனைகள்லாம் கூட வருதா, அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சு எழுதுறாங்க விஞ்ஞானத்துல. அதனால சரீரத்துக்கும் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு ஆத்மா ஆத்மா இடத்துல. ஆனா எப்படி ஆத்மாக்கு இந்த குணங்கள்லாம் கிடையாது, சத்ரஜஸ்தம்ப குணங்கள்லாம் ஆத்மா கிடையாது, அது வந்து சரீரத்தில் தான் இருக்கு. இருந்தாலும் சரீரத்தோடையே ஒரு பந்தத்திலே இருக்கிறதுனால ஆத்மாக்கு அந்த குணங்கள்லாம் பாதிப்பை ஏற்படுத்துறது பார்க்க போறோம் நம்ம. இப்ப பதினாலாவது அத்தியாயத்துல த்ரயோதசே பிரகிருதி புருஷ யோகோ அந்யோன சம்சிஷ்ட யோகோ ஸ்வரூப யாத்தாத்மம் விஜ்ஞாய அமானித்வாதிபிகி பகவத் பக்தியா அனுகிரகீதைகி பந்தாத்து முச்சதே இது உக்தம். த்ரயோதசே பதிமூன்றாவது அத்தியாயத்துல பிரகிருதி புருஷ யோகோ, பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் அதாவது ஆத்மாக்கும் சரீரத்துக்கும் வச்சுக்கலாம், அந்யோன சம்சிஷ்ட யோகோனா பரஸ்பரம் சிருஷ்டி பண்ணப்பட்டவைகள் ரெண்டும் கூட. ஸ்வரூப யாசார்த்தம் விஞ்ஞாய, இதை பிரகிருதியுடைய சுரூபம் என்ன, ஆத்மாவோட சுரூபம் என்ன, அதெல்லாம் சொன்னார் பதிமூணுல. அமானி எப்படி இதை ஓவர் கம் பண்றதுன்னு கேட்டா, அமானித்வாதிபிகி, அமானித்வம்னா அந்த டம்பா சூயாதி அதெல்லாம் சொல்லிருக்கிற மாதிரி ஒரு மாடஸ்டி, அபிமானம் இல்லாம, ஒரு அபிமானம் இல்லாம இருக்கிறதுன்னு பேருக்கு. மானினா நம்ம என்னுடைய இதுன்ற ஒரு பாவம், அமானித்தம் சொன்னா அந்த அந்த மாதிரி தன்மைகள்லாம். அவைகளை கொண்டு பகவத் பக்தியா, பகவானிடத்துல பக்தியை வச்சுட்டு அனுகிரகீதைகி, பகவானால் அனுகிரகிக்கப்பட்டவர்கள் பந்தாத்து முச்சியத்தை இத்தியுக்தம், பந்தத்திலிருந்து விடுபடலாம் தெரிஞ்சது. தத்திர பந்த ஹேத்து பூர்வ பூர்வ சத்வாதி குணமய சுகாது சங்கா இதுக்க அபிஹிதம். அங்கே ஹிந்து கொடுத்துட்ட, அந்த பந்தத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பூர்வ பூர்வ சத்வாதி குணமய சுகசங்காதி சுகாதி சங்கா. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்மாக்கள்ல ஏற்பட்ட அந்த சத்வாதி குணங்கள், அந்த சத்வாதி குணங்களுக்கு அந்தந்த குணத்துக்கு ஒரு தன்மை உண்டு, அதனால ஏற்பட்ட ஒரு பந்தம் அதுதான் காரணமா இருக்கு. அதை எங்க சொன்னார்னா, காரணம் குணசங்கோசிய சதசத்யோனி ஜென்மது அப்படின்னு 14வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகத்துல சொல்லிட்டார். காரணம், இந்த பந்தத்துக்கு என்ன காரணம்னு கேட்டா குணசங்கா. பிரகிருதி சங்கஹான்றது இருந்தா கூட, இன்னும் பிரகிருத்திலேயே கூட ரொம்ப சத்வமயமா இருந்தா மறுபடியும் பிறப்பு கிடையாது. சத்தம் இல்லாம ரஜசம் தமசம் இருந்தா மறுபடியும் பிறப்போ இல்ல கீழே போற தன்மை தான். அதுக்காக தான் போட்டார் பிரகிருதியோட சங்கம்னு போடாம குணசங்கம் தான் மறு பிறப்புக்கு காரணம் போட்டுட்டார். இங்க இருந்து ரிஷிகள்லாம் இருந்திருக்காளே, சத்தமய சுத்த சத்துவெல்லாம் இருந்திருக்காளே அவெல்லாம். அதனால குணசங்கா அத்திய சதசஞ்சியோனு ஜென்மசு, நல்ல பிறப்போ அல்லது கெட்ட பிறப்போ, இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் கேட்டா இந்த குணங்களுடைய ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு சங்கம் தான் அப்படின்னு போட்டார். பிரகாரக குண நிவர்த்தன பிரகாரக உச்சதே மேலோட்டமா பிரகிருத்தின்னு சொன்னார், குணம்னு ஒரு இண்டிகேட் பண்ணார். இப்ப இந்த சாப்டர்ல குணானாம் பந்த ஹேதுதா பிரகார, எப்படி இந்த குணங்கள்லாம் நம்மை ஒரு அடிமையை செய்கின்றன, ஒரு பந்தத்துல ஆட்படுத்துகின்றன, குண நிவர்த்தன பிரகாரகம் சொன்னா இதுல எப்படி தப்பிக்கலாம், இப்ப அதையும் இந்த சாப்டர் சொல்ல போறார். நம்ம பகவான் ஆரம்பிக்கிறார், ஸ்ரீ பகவான் உவாச்ச பரம்பூய பிரவக்ஷாமி ஞானானாம் ஞானம் உத்தமம், உத்தமம் ஞானம் பூய பிரவக்ஷாமி, மறுபடியும் வசத்தியான ஒரு ஞானத்தை உனக்கு மீண்டும் கூறுகிறேன். நிறைய திருப்பி சொல்றது, ஏன்னா 12 சாப்டர்லயே உபதேசமானது பூர்த்தி ஆயிடுது. அப்ப அந்த 13ல இருந்து 18ல அந்த 12 சாப்டர்ல விட்டு போன விஷயங்கள், இல்லாட்டி இன்னும் அவைகளை பத்தி மேல சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இதுல சாதிச்சிருக்கேன். பரம் பூயக பிரவக்ஷாமின் போட்டுட்டார். ஏன்னா முதல் 12ல பிரகிருத்தியினுடைய சுபாவத்தெல்லாம் அந்த சுரூபத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. பரம் பூயக பிரவக்ஷாமி மறுபடியும் உனக்கு சொல்றேன், என்னன்னா இந்த வசத்தியான ஞானத்தை சொல்லுகிறேன். இப்ப எத் ஞாத்வா முனையக சர்வே, எதை அறிந்து சர்வேபி முனையக, எல்லா முனிகளும் யோகிகளும் என்ன பண்ணா பராம் சித்தி நிதோகதாக, இங்கிருந்து ஒரு உயர்ந்த ஒரு பதவியை அல்லது உயர்ந்த நிலையை அடைந்தார்களோ, இந்த உலகத்தை விட்டு நன்றதையை அடைந்தார்களோ, எதை தெரிஞ்சுட்டு அதை சொல்றேன் ஆரம்பிக்கிறார். பரம் பூர்வோக்தாது அந்யது, பரம் என்னன்னா முன்னாடி சொன்னதை காட்டிலும் வேறையா இருக்கக்கூடிய பிரகிருதி புருஷாந்தர்கதம் ஏவ சத்வாதி குண விஷயம். பிரகிருதி புருஷ என்று சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது, சத்வாதி குண விஷயம், சத்வ ரஜஸ்தமஸ் மூன்று குண விஷயத்தை ஞானத்தை, அந்த குணங்களை விஷயமாக உடைய ஞானத்தை பூயக பிரதக்ஷாமினா மறுபடியும் கூறுகிறேன். சச்ச ஞானம் சர்வேஷாம் பிரகிருதி புருஷ விஷய ஞானானாம் உத்தமம், இந்த ஞானம் இருக்கு, இந்த பிரகிருதி புருஷ விஷய ஞானங்கள்லயே சிறந்த ஞானம் இருக்கு. என்ன டீடைல்டா சொல்ல போறாரு, எத் ஞானம் ஞாத்வா சர்வே முனையா, எதை தெரிஞ்சுட்டு எல்லா முனிகளும், முனிகள்னா யாரு, தன் மரணசீலா, மரணசீலாகான்னு பெயர். முனி சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு, என்ன தியானம் பண்ணக்கூடியவர்கள், அதையே சிந்தனம் பண்ணக்கூடியவர்கள் முனிகள்னு பெயர். அவ இதஹா, இதஹானா இங்கிருந்து இந்த சம்சார மண்டல சம்சார மண்டலத்திலிருந்து பராம் சித்தியம் கதாக பரிசுத்த ஆத்மஸ்வரூப பிராப்தி ரூபாம் சித்தியம் அவாப்தாக, பரிசுத்தமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை அடைந்தவர்களாக ஆனார்களோ அப்படிப்பட்ட ஞானத்தை உனக்கு கூறுகிறேன். உனகாப்பி இந்த ஞானம் பலேன விஷயஸ்டி, மறுபடியும் அந்த ஞானத்துக்கு என்ன பலன்றத தெரிவிக்கிறார். இதம் ஞான உபாசித்திய மம சாதர்மியம் ஆகத்தாக சர்க்கேபி நோபஜாயந்தே பிரணையே நினைத்திச்ச. இதம் ஞான உபாசித்த, இந்த ஞானத்தை உபாசித்தியன்னு சொன்னால் அடைந்துன்னு அர்த்தம், அல்லது இதை தெரிஞ்சுக்கணும், இதை சிந்தனம் பண்ணி மம சாதர்மியம் ஆகத்தாக, மம சாதர்மியம்னு போட்டுட்டார், மம சாதர்மியம்னா என்னை போலவே அர்த்தம், எனக்கு என்ன ஒரு தன்மை உண்டோ அதை ஒத்த தன்மையை அடைந்தார்கள். ஸோ அதனாலேயே பேதம் தெரியல, அபேதம் இல்லை, நான் தான் அவ அவ தான் நான் சொல்லல, நம்ம சாதனமே மாகதாகனா நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரியே நிலையை அவளும் அடைந்தார்கள். சர்க்கேபி நோபஜாயந்தே தொலையேன வெத்தனிச்சா, என்ன அர்த்தம் கேட்டா இனிமேல் அவளுக்கு இந்த சம்சர்க சம்சாரத்தோட சம்பந்தம் கிடையாது, அவ பிறப்பிறப்பு அவளுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். பிறப்பிறப்பை தாண்டி அவள் என்கிட்ட என் பக்கம் வந்ததுனால சிருஷ்டி இருந்தாலும் அவளுக்கு கவலை இல்லை, பிரளயமா இருந்தாலும் அவனுக்கு கவலை கவலை இல்லை. இதம் பக்ஷமானம் ஞானம், இதெல்லாம் இப்ப சொல்ல போற ஞானம் இருக்கு. உபாசித்திய மமசாதமே மாகதாக, அதை அனுசரித்து அதை அடைந்து என்ன என்னை ஒத்த நிலையை அடைந்தார்கள். மத் சாமியம் பிராப்தாக போட்டுட்டார். மத் சாமியம் பிராப்தாக என்ன மாதிரியே ஆயிட்டான்னு சொல்லல, என்ன மாதிரியே ஆயிட்டான்னா அப்படி அது சொல்ல வரல, எனக்கு என்ன ஒரு நிலை இருக்குமோ அதை ஒத்த ஒரு நிலை வந்துட்டான். சர்க்கேட்டி ந உபஜாயந்தே ந சிஜி கர்மதாம் பஜந்தே, சித்தி ஆகட்டே அவளுக்கு ஒன்றும் வேலையே இல்லை. தலையேன வெசந்திச்ச நஜ சம்ஹிதி கர்மதாம் பஜந்தே, என்ன டிஸ்ட்ரக்ஷன் நடந்தாலும் அதனால அவளுக்கு அதனால ஒரு பாதிப்பும் கிடையாது. முக்தாத்மாக்கள் இந்த ஞானத்தை தெரிஞ்சுட்டு தான் அவளை முக்தி அடைஞ்சான்னு தப்பு. பரமம்சாமி பேசி சொல்லியிருக்கணும் அதே மாதிரியே. பரமம்சாமின்னு சொன்னா பகவான் மாதிரியே எல்லாத்தையும் இருக்க முடியாது, அந்த ஆனந்தத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம். பகவான் கேட்டா அப்ப அவளை சிருஷ்டி பண்ணலாம்னு கேட்டா அப்புறம் இன்டர்பென்ஷன், ஆனா பகவானுக்கு மட்டும்தான் சிருஷ்டி பண்ண இத்தியாதிகள்லாம், பட் மிச்சபடிக்கு என்ன ஒரு போகங்கள்லாம் உண்டோ எல்லாம் உண்டுன்னு. அத வேதிகளை ஸ்டார்டிங் பண்ண டிஃபரெண்ட், அதனால அது சொல்றா அத்வைதிகளை ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜீவாத்மா கிடையாது. இதெல்லாம் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா அப்படியே அத்வைதத்தை சொல்லாம அப்படியே பண்ணுவான், பகவானே ஒத்த நிலையை ஜீவன் அடைகிறான் எழுதிடுவாங்க. வியாபாரிக்கத்து தானே ஜீவன் ஒத்து வேலை, அதான் வியாபாரத்துக்கு ஒத்து இருக்கணும் அதனால அது வரைக்கும் ஒத்துருக்கும்னு சொல்லுவான். அவளுக்கு இது உண்டு, சகல பிரம்ம உபாசனை உண்டு. அப்ப அந்தந்த லோகங்களுக்கு அந்த ஜீவாத்மா போய் அந்தந்த தெய்வத்து மாதிரி இருப்பான் கூட, இந்த லோகத்தோட கிளம்பிடுவான். ஹையஸ்ட் வேர்ல்டு பக்கத்துல மோட்சத்துக்கு கேட்டாங்கன்னு சொல்லுவா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் புரிஞ்சுக்கிறது, அங்க போய் இருப்பான்னு சொல்லுவா. ஆனா அங்க போய் இருந்தா சொல்லுவா, அப்பையும் அவனுக்கு செய்தெல்லாம் வராதுன்னு சொல்லலாம். அத பிராகிருதானாம் குணானாம் பந்தஹேத்தா பிரகாரம் பக்தம் சர்வஸ்ய பூத ஜாதஸ்ய பிரகிருதி புருஷ சம்சர்க்கஜத்வம் யாவத் சஞ்சாயத்தை கிஞ்சித் இத்தனை உக்தம் பகவதா சில ஏவ கிருதம் ஆத்தியாக. இப்ப யாரு பண்றா இப்போ, இது ஒரு விசாரம் என்ன கேட்டா, சாங்கியம் மதம் இருக்கு. சாங்கிய மதத்தில் என்ன சொல்றான்னா, பிரகிருதியும் புருஷனும் தான் இருக்கா, ஈஸ்வரனே இல்லை. இப்ப ரெண்டு விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு விஷயங்கள் இருக்கா, ரெண்டு விஷயத்துக்குள்ள ஒரு சேர்க்கை இருக்குன்னா அந்த சேர்க்கையை யாராவது ஏற்படுத்தணும். மாவு இருக்கு ஜலம் இருக்கு அப்படின்னா மாவே ஜலத்துக்கு கலந்துக்காது, இல்ல ஜலமே மாவு யாராவது ஒருத்தர் மிக்ஸ் பண்ணணும். அதுதான் ஈஸ்வரன் ஒருத்தர் தேவைன்னு மிச்ச மதங்கள்லாம் சொல்றேன். ஆனா சாங்கியன் சொல்ல தேவையில்லைன்றான். அந்த பிரகிருதி புருஷ அந்த சேர்க்கை அவ பக்கத்துல வரைச்சேவே ஆட்டோமேட்டிக்கா சிருஷ்டியானது ஏற்படும். எப்படி மேக்னெட் பக்கத்துல அயன் வரைச்சு அந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்கா இல்லையா, அந்த மாதிரிலாம் அவ சொல்ல வச்சுக்கலாம். ஆனா வேதாந்திகள் சொல்லிச்சு இந்த இந்த சேர்க்கை யாராவற்ற ஏற்படுத்தணும், அதுதான் பகவான் பண்றான். அத பிராகிருதானாம் குணானம் பந்த ஹேத்துதா பிரகாரம் வர்த்தம், அப்ப பிராகிருதான்னு சொன்னா அந்த பிரகிருத்தியோடு இருக்கக்கூடிய குணங்கள் இருக்கு இல்லையா, அவர்கள் எப்படி பந்தத்தை விளைவிக்கின்றன அப்படிங்கறத சொல்றதுக்காக சர்வஸ்ய பூத ஜாதஸ்யம் சொன்னான். அனைத்து விதமான ஜீவராசிகள் இருக்கு, பிரகிருதி புருஷ சம்சர்க்கஜத்வம் சம்சர்க்கஜத்தம்னா பிறப்பு சேர்ந்து இருத்தல், பிரகிருத்தியும் புருஷ சேர்ந்து இருத்தல் இருக்கணும். யாவ சஞ்சாயத்தை கிஞ்சித்து அங்க சொல்லி காமிச்சார் 11வது அத்தியாயத்துல, இத்தனை உக்தம் பகவதா தினை கிருதம் நானே செய்கிறேன், நானே இந்த பிறப்பை கொண்டு வருகிறேன் சாதிக்கிறேன். அது ஸ்லோகத்துல என்ன விளக்கமா இருக்கு, மமயோனிர் மகத் பிரம்மா தஸ்மின் கர்ப்பம் ததாமியம் சம்பவ சொர்க்க பூதானாம் ததோ பவதி பாரத. மம யோனிஹி, யோனிஹின்னு சொன்னா கர்ப்ப பயின் சொல்லலாம், நம்ம ஊம்புன்னு பேரு. மகத்து பிரம்மா, மகத்து பிரம்மம்னா இந்த இடத்துல பிரகிருதி, அதான் திகழ்வா சொல்லிச்சு இந்த மொத்த பிரபஞ்சமும் பகவானோட மையத்துல போய் இருக்குன்னு சொல்ற, அதான் நாபி கமலம்னா சொல்ற ஃபிகரேட்டிவா சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். நாபி வழியா ஒரு தாமரை முதல்ல வெளில வருது, சத்தனாமன் பிரமாதத்த பெயர். அது என்னன்னு கேட்டா அக்கில பிரகிருதி தான் வெளில வருது. அந்த பிரகிருதியில முதல்ல அது சித்தமா வச்சு ஒரு பிரம்மாவை படைச்சு அது மேற்கொண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் பிரம்மாவுக்கு கொடுக்குறாரு. ம் தேவம் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்தார். தேவம் எப்பொருளும் படைக்க மிச்ச தேவதைகள் எல்லாரும் எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு பூவை நான்முகனை படைத்த அகவா சாதிக்கிறது. அப்ப பூனா அந்த முதல் சிருஷ்டி தான், அதாவது தாமரை பூ பிகரடிவா நம்ம சொல்றோம், நாபியில இருந்து தாமரை மலர் தர்மம், அதான் மமயோனின் மகத் தர்மா, அந்த தர்ம அந்த பிரகிருதி இருக்கே அது மகத் பெருசு, ரொம்ப பெருசு அது. தஸ்மின் கர்ப்பம் ததாமியம், அதுல நான் என்ன பண்றேன், இந்த புருஷால கொண்டு போய் சேர்க்கிறேன், அதுல புருஷால கொண்டு போய் சேர்க்கிறேன். இப்ப தயிர் விடுறோம் பால்ல, தயிர் கொண்டு போய் சொல்லிட்டு பாலில் விட்டோம்னா அப்ப யாரோ ஒன்று விடணும் இல்லையா, அதுதான் பகவான் சொன்னது. அப்ப அந்த ஜீவராசிகளை அந்த பிரகிருத்தியோட சம்பந்தத்தை நான் தான் ஏற்படுத்துறேன். முதல்ல சம்பவ சர்வ பூதானாம் ததோ பவதி பாரத, அப்படி சேர்க்கறதுனால தான் அதற்கு பிறகு பிறப்புன்னு ஒன்று ஏற்படுறது. அப்ப ஒரு ஒரு ஆத்மாக்கும் ஒரு ஒரு சரீரம் கிடைக்கிறது, கடைசி தர்ம அவைகள் பிறக்கின்றன அப்படின்னு ஓவராலாக சொல்லணும். மம மதியம் கிருஷ்ணஸ்து ஜெகதோ யோனி பூதம் மகத்து பிரம்ம யது, மதியம் கிருஷ்ணஸ்து ஜெகதா, இந்த பிரபஞ்சம் இருக்கு அது யோனி பூதம், என்னுடைய ஒரு யோனியாக ஆகின்றது, எனக்கு ஒரு கர்ப்பப்பை மாதிரி வச்சுக்கலாம் அது. தஸ்மின் கர்ப்பம் ததாமியம், அது நான் கர்ப்பத்தை தரிக்கிறேன். என்னன்னு கேட்டேன்னா அந்த உயிரை அதுக்குள்ள சேர்க்கிறார் கொண்டு போய். அது மாதிரி பூமிராபோ நலோ வாயு கம்மனோ புத்தியே வச்ச அகங்கார இதியம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டா அபராயம்னு ஏழாவது அத்தியாயத்துல சொன்னார். ஏழாவது அத்தியாயத்துல 4-5 பூமிரா போனலோ வாயு கம்மனோ புத்தி ரேவச்ச அகங்கார இதி எம்மே மின்னா பிரகதி ரஷ்டதா அபரேயம் இதஸ்கன்யாம் பிரகதி விதி மே பராம் ஜீவபூதம் மகாபாகோ ஏதம் தாரியத்தே ஜகத் சொன்னார். அப்ப முதல்ல சொல்லிச்சு பிரகிருத்தியானது 8 விதமா இருக்கு, பூமி ஆபஹ அனலஹ வாயு கம்ன ஆகாசம் மனசு புத்தி, இப்படி அகங்காரம் 8 இருக்கு. அதற்கு மேல ஒரு அபராயம் பிரகிருதி இருக்கு, அது என்னன்னு கேட்டா அது அந்த ஜீவபூதன். அப்ப அந்த ஜீவபூதனானவன் ஜீவாத்மானவன் இந்த 8 விதமா இருக்கக்கூடிய பிரகிருத்தியோட சேர்ந்து பிறப்புன்னு ஒண்ணு உண்டாருது. இது நிர்விஷ்டா அச்சேதனா பிரகிருதி மகதஹங்காதி விகாரானாம் காரணத்தையா மகத் பிரம்ம இது உச்சது. எதுக்காக அதுக்கு மகத்து பேர்னா, மகத்து அகங்காரம் மேற்பட்டு நிறைய பிரின்சிபல்ஸ் வரப்போகுது அந்த பிரகிருத்திலேருந்து. அப்ப அதனால அந்த பிரகிருதிக்கு மூல பிரகிருதிக்கு மகத்துன்ற பேரை கொடுத்தார், பிரம்மன்ற பேரை கொடுத்தார். இந்த இது மாதிரி இதெல்லாம் செட்டியார் பொம்மை வைக்கிற மாதிரி குழுவில் அந்த காலத்தில் மரப்பாச்சி பொம்மை இப்போ ஒன்றுத்துக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு 10 பொம்மை இருக்கும் உள்ள. அப்போ அந்த கடைசியாக இருக்கிற பொம்மை தான் பிரகிருத்தையும் புரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்குள்ளே மகத்து, அதுக்குள்ளே அகங்காரம், அதுக்குள்ளே நிறைய அதனால நிறைய விஷயங்கள் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால காரணத்தையா மகத் பிரம்ம இது உச்சது. சுதோவபி கொஞ்சம் பிரகிருதி அப்படி பிரம்ம எது நிர்ஷியது. இப்போ ஆட்சேபம் கேட்கலாம், பிரம்மனு சத்தம் சொன்னால் அது பகவானை தானே குறிக்கும், பிரம்ம எப்படி பிரகிருத்தியை குறிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் பாஷ்யக்கார நிர்வாகம் என்னென்னா, சில இடத்துல பிரம்ம சப்தமானது வேதத்தை குறிக்கிறது, சில இடத்துல ஜீவாத்மாவை குறிக்கிறது, சில இடத்துல பிரகிருத்தியை குறிக்கிறது. இப்போ பாஷ்யக்காரர் சொன்னாலும் கேட்டால் நானே சொல்லலை, ஸ்ருதியிலேயே குவச்சித்து சில இடங்களில் ஸ்ருதியில் பிரகிருத்தியை வந்து பிரம்ம சப்தமானது கூறுகிறது. எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் எஸ் ஞாமயம் தப தஸ்மாத் இதத் பிரம்ம நாமரூபம் அன்னச்சு ஜாயத்தே இதி அப்படின்ற வாக்கியத்தில் அந்த பிரம்மன் சப்தமானது பிரம்மத்தை குறிக்கல, பகவானை குறிக்கல, பிரகிருத்தியை குறிக்கிறது. இதஸ்பன்யாம் பிரகிருதி வித்தி மே பராம் ஜீவபூதாம்னு 7 அத்தியாயத்தில் அங்கே சொல்லிருக்காரு. இதஸ்து அந்யாம் பிரகிருதி வித்தி மே பராம்னு சொன்னதுனால இது சேதன புஞ்ச ரூபா யா பிரகிருதி நிர்திஷ்டா சாயிக சகல பிராணி பீஜதைய கர்ப்பசக்தியை உச்சதே. அப்படி சேதன புஞ்ச ரூபான புஞ்சம்னா சமூகம் கூட்டம், அப்படி எல்லா சேதனத்தையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கக்கூடிய பிரகிருதி இருக்கு, அந்த பிரகிருத்தியாக நிர்திஷ்டான நிர்தேசிக்கப்பட்டது. எதனால அந்த சாயிக சகல பிராணி பீஜத்தையா கர்ப்பசப்தேன உச்சது, கர்ப்பசப்தத்தை தஸ்மின் கர்ப்பம் ததாமியகம் அந்த சேத்தன இந்த ராசி இருக்கணும் கூட்டம் இருக்கணும் அதான் கர்ப்பசப்தத்தினால சொன்னார். சாயிக சகல பிராணி பீஜத்தையா எல்லா பிராணிகளுக்கும் பீஜமான விதையா இருக்கக்கூடிய கர்ப்பசப்தத்தினால சொல்லப்பட்டது. ஸோ பிரகிருத்தின்றது யோனி, அந்த பீஜம் அப்படிங்கிறது இந்த கர்ப்பம்ன்றது இந்த ஜீவராசிகளுடைய ஒரு சேர்க்கை, அதான் அந்த உயிர் உண்டாகக்கூடிய ஒரு ப்ராசஸ், அதுக்காக சொல்லிட்டார். தஸ்மின் அச்சேத்தனே யோனி பூதே மகதி பிரம்மணி, அந்த அச்சேத்தனமா இருக்கக்கூடிய யோனியா இருக்கக்கூடிய மகதி பிரம்மணி. இது ஒரு சிசு உண்டாகிறதுல அதே ப்ராசஸ் தான். எப்படி ஒரு ஒரு அம்மாவோட வயத்துல அந்த கரு உண்டாகிறதோ அதே மாதிரி தான் முதல்ல இருக்கச்சு. அச்சேதனம் அச்சேதனம் துல்லியமாக தான் முதல்ல இருக்கு. அப்புறமா அதுக்கு அந்த சேத்தனம் இருக்குன்றது சைத்தன்யம் இருக்குன்றது அப்புறம் தான் தெரியுது ஒரு நாளாக நாளாக. அதே மாதிரி தஸ்மின் அச்சேத்தனே யோனி பூதே மகதி பிரமணி. இந்த சரீரத்தில் ஒன்றும் இது கிடையாது, சரீரம் அச்சேதனம் தான். எப்படி இந்த அச்சேதனமாக இருக்கக்கூடிய சரீரத்தில் இது நமக்கு பிரகிருத்தியா பார்க்கச்சு அச்சேதனமா இருக்கக்கூடிய யோனி பூதமா இருக்க பிரம்மனா அந்த மகத்தா இருக்கக்கூடிய பிரம்மமா இருக்கக்கூடிய அந்த பிரகிருதியில சேத்தன புஞ்சி ரூபம் கர்ப்பம் ததாமி. அந்த ஜீவ ஜீவர்களை நான் அதில் விதைக்கிறேன் அர்த்தம். எப்படி நம்ம விதையை கொண்டு இந்த தோட்டத்திலே வயல்ல விதைக்கிறோமோ அது மாதிரி பண்ற. அச்சேதன பிரகிருத்தியா போக கஷேத்திர பூதையா போக்திருவர்க்க புஞ்ச பூதாம் சேத்தன பிரகிருதி சம்யோஜியாமி இத்தியர்த்தா. அச்சேதனமா இருக்கக்கூடிய பிரகிருத்தியோட கூட அது என்னவா இருக்கு, போக கஷேத்திரமா இருக்கு. போக கஷேத்திரம்னா நம்மால் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒரு தன்மையோட பிரகிருதி அப்படி இருக்கக்கூடிய அதோட கூட போக்திருவர்க்க புஞ்ச பூதாம். போக்திருவர்க்கம்னா போக்தாவா இருக்கக்கூடிய ஜீவாத்மா போக்தா. பிரகிருத்தியானது போக்யம் எம்பெருமான் பிரேரிக்கா, அவன் தான் பிரேரணம் என்றான் இந்த சேர்க்கைக்கு. ஓட்டத்தி எங்கே இருக்கிற பிரகிருதி ஏற்கனவே பார்த்தோம். பிரகிருதி அதிர்ஷ்டமா இருக்கு, அன்னமா இருக்கு, வேரியஸ் ஃபார்ம்ஸ்ல பிரகிருத்தியானது நமக்கு போக்யமா இருக்கு. இந்த சரீரமே போக்யமா இருக்கு, அதுதான் அன்னமா இருக்கு, எவ்வளவோ இருக்கு. இதுக்குள்ள இருந்துட்டு போக்யமா இருக்குன்னு சொன்னா அப்பா அதை என்ஜாய் பண்ணி ஏதாவது போகணும். சாங்கியவந்த சொல்றான், ஒரு ஒரு வீட்டை அழகா அலங்காரம் பண்ணி கட்டில் எல்லாம் போட்டு வச்சிருக்கா. எது கட்டில் எல்லாம் போட்டு வச்சிருக்கா, யாரோ ஒருத்தர் படுத்துக்கொண்டதுக்காக தானே. அப்ப அதனாலேயே ஒருத்தன் ஜீவ் ஆத்மா இருக்கான்னு அவன் ப்ரூவ் பண்றான். எல்லாமே இப்படி போக்கியமாவே இருந்துச்சா போக்தா ஒருத்தர் வேணுமே, அதனால அப்படி அவன் ஆத்மா இருக்கு ப்ரூவ் பண்றான். அது மாதிரி இந்த இடத்துல பிரகிருத்தியானது போக கஷேத்திரமா இருக்கு, போக்தாவா யார் இருக்காங்க, ஜீவாத்மா இருக்கான். அப்படிப்பட்ட புஞ்ச பூதம் சேதன பிரகிருத்தின்னா சேதனா இருக்கக்கூடிய அந்த பிரகிருதி ஹையர் பிரகிருதி. ஏன்னா அங்க சொன்ன பரமாம் அபராயம் பிரகிருதி சொன்னார், ரெண்டு பிரகிருதி சொல்றார். ஒன்னு லோயர் ஃபார்ம், அது ஆக்சுவல் பிரகிருதி இந்த பூமி இத்தியாதிகள்லாம். இன்னொரு பிரகிருதி வந்து ஜீவாத்மா, அதை சம்யோஜயாமி சேர்க்கின்றேன். ததா தஸ்மாத்து பிரகிருதி துவய சம்யோகாத்து மத் சங்கல்ப கிருதாத்து சர்வபூதானாம் பிரம்மாது சம்ப பரியந்தானாம் சம்பவோ பவதி. ததகனா அதிலிருந்து தஸ்மாத்து ஃப்ரம் தட் பிரகிருதி துவய சம்யோகாத்து, ஒன்று வந்து மூல பிரகிருதி ஆக்சுவல் நேச்சர், ரெண்டாவது ஜீவராசி. ரெண்டுத்தினுடைய ரெண்டு பிரகிருத்தினுடைய சேர்க்கையினால மத் சங்கல்ப கிருதாத்து என்னுடைய சங்கல்பத்தினாலே சேர்க்கிறேன், சேர்க்கறதுனால எல்லா சர்வபூதானு சொன்னான். பிரம்மாது சம்ப பரியந்தானாம், பிரம்மா முதல் ஒரு சிறு துரும்பு வரை இருக்கக்கூடிய சிருஷ்டியானது புல்லுன்னு சொல்லுவா, ஸ்தம்பம்னு சொன்னா, பிளேட், அதாவது ரொம்ப லோயஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப்னு அர்த்தம். ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப்னா பிரம்மா, லோயஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் வரைக்கும் உற்பத்தியானது ஆறுது. காரியாவஸ்தாபி சிதஜித் பிரகிருதி சம்சர்கோ மயாயம் கிருதா இத்தியாக. சரி, ஒரு ஹையஸ்ட் முதல் கிரியேஷன் பண்ணிட்டு விட்டுட்டார், அப்புறம் ஏற்படக்கூடிய சிருஷ்டிகளை யார் காரணம்னு இப்ப கேள்வி வரலாம். செட் த பால் ரோலிங் முதல்ல பண்ணிட்டார், அப்புறம் வரக்கூடிய சிருஷ்டிகளா இருக்கே இப்போ அதெல்லாம் யார் பண்றாங்கட்டா, அதுவும் தானே பண்றாருன்னு சொல்றார். சர்வயோனிஷு கௌந்தேய மூதய சம்பவந்தியாக தாசாம் பிரம்ம மகத் யோனிஹி அகம் பீஜ பிரதப்பிதா. எங்கெங்க என்னென்ன பிறப்பு ஏற்படுறதோ பிரகிருதி தான் அதனுடைய இது பிறப்புக்கு அந்த யோனியா இருக்கு, நான் தான் அதுல பீஜப்பிரதனா இருக்குன்றத சாதிக்கிறேன். சர்வாசு தேவ கந்தர்வ யக்ஷ ராட்சச மனுஷ்ய பசு மிருக பக்ஷி சரீசிபாதிஷு யோனிஷு. சர்வாசு என்ன அர்த்தம்னு கேட்டா, தேவ என்ன, கந்தர்வன் என்ன, யக்ஷ என்ன, ராட்சச என்ன, மனுஷ்ய பசுனா அனிமல்ஸ், மிருகம் இன்னொரு விதமான அனிமல்ஸ், பக்ஷினா பறவை, சரீசிரிப்பம்னா ரெப்டைல்ஸ், ஆதிஷு பதத்தினால என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் கன்சீவ் பண்ண முடியுமோ அவைகளுடைய யோனிஷு கர்ப்பம் கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அதுல தத்தன் மூர்த்தைய யாகா சம்பவந்தி என்னென்ன ஒரு ஃபார்ம்ஸ் எல்லாம் உண்டாகுமோ ஜாயந்தே தாசாம் பிரம்ம மகத் யோனி காரணம். அதுல இருக்கக்கூடிய மகத்தான யோனி இருக்கு இல்லையா, மனசில் யோனின காரணம், அந்த காரணம் இருக்கு. மயா சம்யோஜித சேதன வர்க்கா மகதாதி விசேஷாந்தாவஸ்தா பிரகிருதி காரணம் இத்தியர்த்தா. எல்லா இடத்துலையுமே என்னால் யோசிக்கப்பட்ட இந்த பிரகிருதி தான் காரணம். அகம் பீஜப்பிரதா பிதா தத்தன் ரத்னச்ச தத்தத் கர்மானுகுண்யேன சேதன வர்க்கச சம்யோஜகஹ ச அஹம் இத்யர்த்தஹ. அந்தந்த இடத்துல நான் தான் வந்து மொத்த சிருஷ்டி எங்கெங்க உண்டாதோ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்ற. மொத்தத்துக்கு நான் தான் காரணம்னு அது தாத்பரியமா இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டா, பிரகிருத்தையும் புருஷனும் சேர்த்து வைக்கக்கூடிய ஃபோர்ஸ் அல்டிமேட் நான் தான் வந்து சாதிக்கிறதுல. ஏவம் சர்காது பிராச்சீன கர்மவசாத்து அசித் சம்சர்கேன தேவாதி யோனிஷு ஜாதானம் புனப்புனா தேவாதி பாவேன ஜன்மஹேதும் ஆக. இப்ப முதல் சர்க்கம் இருக்கு இல்லையா, அதுல சர்க்கத்துல முதல்ல பிகினிங்ல பிராச்சீன கர்மவசாத்து முன்னாடி பண்ண கர்மாவினால அந்தந்த யோனி அந்தந்த பிறப்பு கிடைக்கிறது. ஏன்னா எல்லாரையும் அப்ப ஒரே ரூபத்துல படைச்சாக்கணும். சிருஷ்டி ஒண்ணுமே பேசிஸ் இல்லாம இருக்க வச்சிருந்தோம். என்ன கேள்வின்னு கேட்டா, முதல் சிருஷ்டி எப்ப நடந்தது, அப்ப எப்படி டிஃபரன்ஸ் எல்லாம் வந்தது, இப்போ ஏன் ஒருத்தர் புருஷனா ஒருத்தர் ஸ்ரீயா பிறக்கணும் ஒருத்தர் மிருகமா பிறக்கணும் எல்லாம் கேள்வி கேட்டா வச்சுருந்தோம். சிருஷ்டியானது அனாதி, பிகினிங் கிடையாது, ஏன்னா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப முதல் சிருஷ்டியிலே என்ன பண்ணா, பிராச்சீன கர்ம வசாத்துன்னு சொன்னா அதுக்கே என்னன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அந்த பிறப்புக்கு. அசித் சம்சர்கேன தேவாதி யோனிஷு, அப்பவே என்ன கேட்டா அந்த வேரியேஷன் டிஃபரன்ஸ் ஆனது இருக்கு. ஒருத்தனுக்கு தேவ சரீரம் கிடைக்கிறது, ஒருத்தனுக்கு மிருக சரீரம் கிடைக்கிறது, அதுலேயே ஆண் பெண் இத்தியாதி வேதங்கள்லாம் இருக்கு. அப்படி பிறக்கப்பட்ட அப்படி பிறந்த அந்த ஜீவராசிகளுக்கு மறுபடியும் ஜென்ம ஹேத்து இருக்கணும். திருப்பி காரணம் அது என்னன்னு ஆரம்பிக்கிறாரு. இப்போ முதல்ல வந்ததுன்னா இப்ப இப்படி அசியூம் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு இந்த காலத்துல நினைக்கிறோம் இல்லையா, இப்போ மேல் ஃபீமேல் டிஃபரன்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அது என்ன அசம்ஷன்னா, மேலாக்கும் மேலாவே பிறக்கலாம், ஃபீமேலாக்கும் ஃபீமேலா பிறக்கலாம், இல்ல யானை யானையா பிறக்கும், அப்படிலாம் இப்படி கூட இருக்கலாம்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. முதல்ல அண்ணா நீ இருந்த ஆக்கையின் வழி வழிவுன்னு சொல்ற மாதிரி முதல்ல ஒண்ணு கொடுத்த, அந்த சரீரத்துல நம்ம என்னென்ன புண்ணிய பாபங்கள் பண்ணோமோ அதற்கு பிறகு அதுக்கேத்த மாதிரி தான் பிறவியானது கிடைக்கிறது. சோ எதுவான பிறக்கலாம் தெரியாது, எறும்பா பிறக்கலாம், யானையா பிறக்கலாம், பாம்பா பிறக்கலாம், நமக்கு எதுன்னு சொல்லி. அப்ப அதுக்கு ஜென்மஹேத்து காரணம் என்ன அப்படின்னு போட்டா அது சொல்ற, சத்வம் ரஜஸ்தமைதி குணாக பிரகிருதி சம்பவாக நிபந்தந்தி மகாபாகோ தேகே தேகியன் அவ்யயம். சத்வம் ரஜஸ்தமைதி தான் மூன்று குணங்கள். பிரகிருதி சம்பவாக சொன்னா பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய மூன்று குணங்கள் இருக்கு, சத்வம் ரஜஸ் தமஸ். இந்த மூணு தான் ஆக்சுவலா உண்மையான காரணங்கள். அவ என்ன பண்றது, நிபந்தனந்தி மகாபாகோ, மகாபாகோ அர்ஜுனனை கூப்பிடுற, அர்ஜுனனே நிபந்தனந்தி பைண்ட் யார, தேகினம். தேகினம்னா ஆத்மாவை, அவ்யயம்னு சொன்னா எந்த மாற்றத்தையும் அடையாத அந்த ஆத்மாவை இந்த தேகத்தில் கட்டுண்ண பண்ணுகின்றன. இந்த குணங்கள் தான் பண்றது பைண்ட் பண்றது சரீரத்துல. சத்தரயஸ்தமாம்சி தயோ குணாக பிரகிருத்தேகே ஸ்வரூபானுபந்தின சபாவ விசேஷாக. இந்த சத்தரயஸ்தமம்ஸ் மூணு குணங்கள் இருக்க தமஸ் மூணுமே பிரகிருத்தேகேன பிரகிருத்தினுடைய ஸ்வரூபானுபந்தினு சொன்னா அந்த பிரகிருத்தினுடைய ஸ்வரூபத்திலேயே இன்ஹரண்டா இருக்கக்கூடியவைகள், பிரிக்க முடியாது. பிரகிருத்தினுடைய எந்த விஷயம் எடுத்திருந்தாலும் அது சத்தரஜஸ்தம குணங்கள் இருக்கும். எது இருக்குன்னா அதாவது இப்படி சொல்ல பாருங்க, ஆகாரத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன்னா ஆகார சுத்தவும் சத்த சுத்தி, நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தில் குணங்கள் தான் இருக்கு. அப்போ அதனால தான் இந்த வருணத்தில் இந்த பிறந்தவரை இந்த இந்த வசதம் சாப்பிடணும். ஏன்னா அப்போ தான் ஞானமானது ஏற்படும். இதுவே சில பேருக்கு அந்த ஞான சம்மந்தம் இல்லாததுனால அவள் என்ன வேணால் சாப்பிடலாம். ஏன்னா அவளுக்கு இது ஞானத்துக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. அதனால அவளுடைய ஆகார பான விஷயங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். அந்த குணத்திலேயே அவளும் கூதுன்னு இருப்பாள். அப்ப ஆத்மாவுக்கு மாற்றம் இல்லாட்டி கூட இந்த மாற்றம் அடையக்கூடிய தேகத்துல இந்த குணங்கள் தான் அந்த ஆத்மாவை போட்டு அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்துகின்றன சாதிக்கிறதுக்கு. சுபாவ விசேஷாக பிரகாசாதி காரியக நிரூபணியாக இப்போ கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டே பிடிக்க முடியாது. இப்போ என்ன குணம் இருக்கு அப்படின்னு கேட்டால் சின்ன ஒருத்தருக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டால் அவள் எப்படி ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் பண்ணுறான்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம். இருக்கா இல்லையான்றத இப்போ காற்று இருக்கா இல்லையான்னு கேட்டால் வீசினா தெரியாது, வீசெல்லாம் தெரிய போகிறது இல்லை. அப்போ லோகத்தில் சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஒன்லி வின் தி ஆக்ட் வீணும். நேற்றுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்தது, உங்க கூட பார்த்துருப்பேன் இல்லைங்களா? ஆ மாதிரி ஒரு குருவம் அப்படியே போயிட்டே இருக்கு, பார்த்தல? பார்த்தா ஒரு ஸ்திரீயோ புருஷன் யாரோ ஒருத்தர் எழுந்தப்படிதான் தெரியுது இது வந்து ஒரு ஆள் அப்படின்ட்டு. ஒண்ணு ஒண்ணா அப்ப அப்ப சில விஷயங்கள் வந்து அவைகள் நகர்ந்தாலோ இல்ல ஒரு மூமெண்ட் ஆனதோ தெரியறது தவிர தெரியப்படுது. அதான் காரியக பிரகாஷாதி காரியக நிரூபணியா அப்படின்னா, ஒரு மூணு பசங்க இருக்கா கிளாஸ்ல, ஒரு பையன் சொன்னதெல்லாம் கிரகிச்சுக்கிறான், ரொம்ப சாதுவா இருக்கான் அப்படின்னு சொன்னா, ஓ இவருக்கு சத்துவகுணமானது ஓங்கி இருக்கு. இன்னொரு பையன் ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்றான், குதிக்கிறான், எகிறான், போறான், வரானா, ரஜோகுணமான அதிகமா இருக்கு. இன்னொருத்த எப்ப தூங்கி வங்கி இருக்கான்னு சொன்னா தமோகுணம் அதிகமா இருக்கு. தெரியுமா இப்படி சொல்லாமே தவிர, மூணு பேருமே அஞ்சு நிமிஷம் விரும்ப உட்காந்துருக்காங்கன்னா நம்மளால கண்டுக்க முடியாது. அப்ப காரியக நிரூபணியானா அவைகளுடைய எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும் இந்த மூன்று குணங்களும். பிரகிருதி அவஸ்தாயாம் அனுபூதாக திகாரேஷு மகதாதிஷு உத்பூதாக, பிரகிருத்தியா இருக்குச்சு அனுபூதமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ள முடியாம இருக்கு. ஆனா பிரகிருதி விகாரத்தை அடைஞ்சி மகத்து அகங்காரம் அது ஆகச்சு, அப்ப இவைகள்ல மேனிபெஸ்டாக மகதாதி விசேஷாந்தேகி ஆரப்த தேவ மனுஷ்யாதி வேக சம்பந்தினம் ஏனம் தேகினம் அவ்வயம் ஸ்வதோ குணசம்பந்தானகம் போட்டு ஆரம்ப தெய்வ மனுஷியாதி தேக சம்பந்தினம். அந்த இன்ட்ரடக்ஷனுக்கு போட்டு முதல்ல என்ன சரீரம் ஏற்பட்டதோ அதோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை அவன் எப்படிப்பட்டவன் அவ்வயம் சொரூபத்தக அவனுக்கு மாற்றம் கிடையாது, ஆனா சுவாவத்துல மாற்றம் ஒத்துருக்கும். அப்பதான் பந்தமானது உண்மைன்னு இருக்கும், இல்லாட்டி பந்தமானது உண்மை இல்லாமல் போயிடும், சத்தியம் இல்லாமல் போயிடும். அதனால அப்படிப்பட்ட மாற்றம் இல்லாத சொரூபத்துல மாற்றம் இல்லாத ஜீவாத்மாவை ஸ்வதஹ குண சம்பந்த அனர்கம், இயற்கையாகவே அவனுக்கு இந்த குணங்கள சம்பந்தம் கிடையாது, அவன் இந்த குணரகித்தன இருந்தா கூட தேகே வர்த்தமானம் நிபந்தந்தி, இந்த தேகத்தோடு இருக்கிறதுனால நிபந்தந்தின கட்டுண்ட பண்ணுகின்றன. தேகே வர்த்தமானத்து உபாதினா நிபந்தந்தி இத்தியர்த்தக, இந்த தேகத்துல இருக்கிறதுனால அவனுக்கு அந்த சுக துக்கங்கள்லாம் இந்த குணங்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் அவனை பாதிக்கின்றன சொன்னார். சத்ரஜஸ்தமசா ஆகாரம் பந்தன பிரகாரம் ஆக, இதனுடைய ஆகாரம் என்ன? இப்போ சத்வம்னா எப்படி இருக்கும், எப்படி பைண்ட் பண்ணும், ரஜஸ்னா எப்படி இருக்கும், தமஸ்னா எப்படி இருக்கிறதுக்காக சொல்ற, தத்ர சத்வம் நிர்மலத்வாது பிரகாசகம் அனாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சாணக. தத்ர சத்ரஜனா அந்த குணங்கள்ல சப்த ரஜஸ் தமஸ்சு அவன் அர்த்தம், இந்த சப்தரஜம குணங்கள்ல சத்வமானது நிர்மலத்வாது, நிர்மலத்வாதுனா மலம்னாலே அழுக்கு, நிர்மலம்னா அழுக்கு இல்லாமல் இருக்கிறது, பியூரா இருக்கிறது, அது பியூரா இருக்கிறதுனால பிரகாசகம் அனாமயம், பிரகாசகம் பிரகாசகம் சொன்னா அது வந்து எப்பயும் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும், ஜீவாத்மா வந்து ஞானஸ்வரூபன். இப்போ ட்ரிக்கி இது, இப்போ நம்ம மெஷின்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஃபோன் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஞானத்தை ஏற்படுத்துகிறோம், ஞானத்தை ஆர்டிஃபிஷியலாக ஏற்படுத்தி நம்ம அவைகளை டேட்டாவாக ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு ஞானம் எப்படி ஏற்படுதுன்னு சொன்னால், நமக்கு ஞானம் அப்படி ஏற்படலை, நமக்கு ஞானம் உள்ளேந்து பிரசரிக்கிறது இல்லை, சுபாவமாக இருக்கிறதுனால என்ன கேட்டால் ஞானத்துக்கு அப்படியே விஷயமா இருந்தது அவ்வளோதான். அது ரொம்ப டெக்னிக்கல் நான் சொல்கிற விஷயம், அதாவது யாரோ வெளிலேருந்து வந்து இங்கே உட்காந்துருக்குறா ஒரு ஸ்திரீ, இரண்டு கண் இருக்குது, காது இருக்குதுன்னு சொல்லி நமக்கு ஞானம் ஏற்படலை, நமக்கே உள்ளேருந்து ஞானம் பிரசரிச்சு அந்த ஞானத்துக்கு விஷயமாயி இந்த ஆத்மா அதை பார்க்கறது. அப்ப தர்மபூத ஞானத்தை கொண்டு இந்த ஆத்மாவானது அறிகிறது விஷயம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஞானம்ன்றது ஏற்படுத்தல யாரும், அது டூ டிஃபிகல்ட் தான். இப்போ நம்ம டேட்டா தான், இப்போ இந்த மெஷின்ஸ்ல நம்ம டேட்டா என்ட்ரி மாதிரி நம்ம எதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்கல, அப்பப்போ இந்த ஞானத்துக்கு விஷயமாக தெரிஞ்சுக்கிறது. அப்படி தெரிஞ்சின்ற விஷயத்த இது வந்து உள்ளுக்குள்ள எங்க சக்தியில ஸ்மிருதி ரூபமா அது மாறுறது. அதனால்தான் குருகுன்ற சப்தத்துக்கு சொல்லிச்சு, குன்றது அந்தகாரம், குருன்றது போக்கடிக்கிறது. குரு யாருன்னு கேட்டா அஞ்ஞானத்தை போக்குபவர், ஞானத்தை ஏற்படுத்துறான்னு சொல்லல, அஞ்ஞானத்தை போக்கடிக்குபவர். அப்ப நமக்கு நமக்கு நம்ம இருக்கக்கூடிய அஞ்ஞானம் நகர்ந்துருக்குன்னா ஞானம் ஆட்டோமேட்டிக்கா பாசிக்கிறது. நம்மளை சுத்தி ஒரு டார்க்னஸ் இருந்துட்டே இருக்கு. குரு என்ன பண்றாருன்னா அந்த டார்க்னஸ் போக்குற, டார்க்னஸ் போக்கினா ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியுது. அதான் குருவனுடைய வேலை, அதான் அந்த குருன்னு அவருக்கு பெயர். இப்ப குரு ஞானத்தை ஏற்படுத்துறாருன்னு சொல்லல, ஏன்னா ஞானம் வந்து நம்மளுடைய சுபாவம் அது, ஸ்வரூபம் அது, அதை ஏற்படுத்த முடியாது, அது நித்தியம். விசிதாதான் ரொம்ப பொருந்தும் இந்த குரு சப்தம் எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்ப ஞானமான என்னன்னா உள்ளுக்குள்ளேயே சுபாவமா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயம் வந்ததுன்னு வச்சுக்கணும். எதிர மாதிரி யாரும் சொல்ல வேண்டாம், இங்க பாரு எதிர யாரும் உட்காந்துருக்க அப்ப பாருங்க சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளே பாக்குறோம். ஒரு சப்தம் கேட்கறது இங்க ஜெனரேட்டர் ஓடுறது வச்சுக்கோங்க, நம்ம யாராவது நம்ம கிட்ட வந்து ஜென்ரேட்டர் ஓடுறது பாரு கே அப்படின்னு சொல்ல போறது இல்லை. உள்ளுக்குள்ள இருக்க ஞானம் பண்ணுறது உடனே அதை சீகரிக்கிறது. ஆனா சில சமயம் அந்த ஞானம் ஏற்படாம தான் இருக்கு. அப்ப அதுக்கு என்ன காரணம் சொன்னா அதுக்கு இந்த குணங்கள் தான் காரணமா இருக்கு. அப்ப அந்த குணங்கள் இப்ப தூக்கம் வர்றது ரொம்ப ரொம்ப தூக்கம் வரைச்சு அதே விஷயங்கள் எதிர் இருந்தா கூட நம்மளால கிரகிக்க முடியல. அப்ப அந்த கண்டிஷன்ஸ் நிறைய, அப்ப தமஸ் ஜாஸ்தியா இருக்கு, இல்ல ஒரே பரபரப்பு எதையோ பண்ணணும், ஒரு அண்ட்ரஸ்ட் இருந்துட்டு இருக்கு, அப்பயும் சொல்றது காதல வேலை. அதே விஷயத்த மூணு சுச்சுவேஷன் ஒருத்தர் சொல்றாரு வச்சுக்கோ, ஒரு சமயம் சாந்தமா உட்காந்துருக்கும், அப்ப சொல்ற காதல வாங்கிக்கிற மனசு ஏற்பட்டது. ரெண்டாவது சுச்சுவேஷன் அஜிடேட்டடா இருக்கும், ஏதோ கோபம் இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல இதுவா இருக்கும், அப்ப சொன்னாலும் காதல வேலை. மூணாவது ஒரே தூக்கம் வருது, அப்பயும் காதல வேலை. ஆனா சொல்லப்பட்டது ஒரே விஷயம் சொல்ற வரைக்கும் ஒருத்தரா இருந்தா கூட அப்ப மூணு சுச்சுவேஷன் இருக்கு. அப்ப என்ன சொல்றோம்னா முதல்ல சத்தம் ஓங்கி இருக்கு, ரெண்டாவது ரஜஸ் ஓங்கி இருக்கு, மூணாவது தமஸ் ஓங்கி இருக்கு. அதனால பிரகாசகம்னு சொன்னா சத்துவனம் ஓங்கி இருந்தா ஆட்டோமேட்டிக்காவே ஞானமானது பிரசரிக்கிறதுக்கு ஹேத்துவா இருக்கு. ரஜோகுணம் ஓங்கி இருந்தா ஞானம் பிரசரிக்கல, வேற விஷயத்துல இன்வால்வா இருக்கு. தமோகுணம் ஓங்கி இருந்தா ஞானம் பிரசரிக்கவும் இல்லை, எதுலையுமே இன்வால்வாவே இல்லை. இல்ல நீங்க அனுபவத்துல யாரையும் சொல்லவே வேண்டாம், அதாவது இது என்னன்னு சொல்லட்டோம், அதுக்கு வேணா அவர்கிட்ட ஹெல்ப் பண்ணலாம். ஆனா ஒண்ணு இருக்கா இல்லையான்னு யாரும் சொல்ல வேண்டாம். அதாவது ஒரு ஒரு சொசைட்டில ஒரு ஒரு விஷயத்த ஒரு மாதிரி கழிச்சுட்டு இருக்கான், அவன் கழிச்சுட்டு இருக்கான் கண்டிப்பா, இதே இப்படியே கழிச்சுட்டு இருக்கான்றது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங். பட் ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்றது கண்டிப்பா எல்லாருக்கும் ஞானம் ஏற்படும். குழந்தைக்கு கூட அம்மாவை பார்த்துட்டே இருக்கு, மூணாம் மாசம் வேற எதாவது பார்த்தோன்னா அழகிறது. அப்ப ஏன் எழுது அதுக்கு அம்மானு என்னதான் சொல்லி அந்த வயசுல புரியக்க முடியாது அம்மான்னு. இருந்தாலும் அந்த குழந்தைங்க எழுதியது இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்து பழகின ஒரு வெற்றி, இது பார்க்காத வேத்து பக்கம் தெரியறது அப்பதான் பார்த்து. அப்ப நம்ம குழந்தைக்கு போய் சொல்லி இப்ப பக்கத்தாத்துக்காரா எல்லாம் சொல்லிட்டுறோம்னா ரெண்டு மாசம் மூணு மாசம் குழந்தைக்கு. அப்ப எந்த ஜீவராசியா இருந்தாலும் அதுக்கு ஞானமான சுவாபாவிகமா ஏற்பட்டுட்டே இருக்கு. இதை தான் தெரியாம இருக்கலாம், ஆனா நிச்சயமா நான் வேற இது வேற தெரியும், அதோட ஆக்காரத்தை கொண்டு அதுக்கு சந்தோஷமோ இல்ல பயமோ ஏற்படும். சில பேரை பார்த்தா குழந்தை அழகிறது இல்லை, சில பேர் பார்த்தா அழகிறது. அப்ப அதை டிஃபரன்சியேட் பண்றது இது எனக்கு ஏதோ பயமுறுத்துற மாதிரி தெரியும் இந்த குழந்தைக்கு சைக்காலஜியில. எல்லா ஜீவராசிக்கும் குழந்தை நாய்க்குட்டிலேயே எல்லாருக்கும் தெரியும், சிலதை பார்த்தா அதுக்கே பயம் இருக்கு, சிலதை பார்த்தா போய் இதுவாரு. அப்ப அனுகூல பிரதிகூல புத்தியெல்லாம் வருது. அது ஏன் அப்படின்னா அது இன்ட்ரென்சிக் நேச்சர், அதுதான் ஜீவாத்மாவுடைய தன்மை. வெளியிலேருந்து நிச்சயமா அறியாமைதான் நமக்கு இது என்னன்னு தெரியல, யாரோ அதை அறியாமை போக்குறாங்க தெரியப்படுத்துறது அவள் தான் நேவன் ஃபார்ம் கொடுக்காத தவிர விஷயத்தையே நம்ம கூட ஏற்படுத்துறது இல்லை. அப்படி சக்தி ஒருத்தருக்கு இல்லை வச்சுருந்தோம் ஏற்படுத்தவே முடியாது அந்த மாதிரி. ஸோ என்னதான் ஒரு யுனாட்டிக் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாட்டி கூட அப்படிப்பட்ட ஒரு வியக்திக்கும் ஏதோ ஒன்று இருக்குன்னு தெளிவாக தெரியும். அது என்னன்னு தெரியாம வந்துட்டு போட்டோம், என்ன நேமு எப்படி அதை சொல்லணும்னு தெரியாம வந்துட்டு போட்டோம். நிச்சயமா ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும், அந்த அளவுக்காக ஞானமானது பிரசரிக்கும். அதனால பிரகாசகம் அனாமயம்னு சொன்னா அது என்ன பண்றதுன்னு கேட்டா அந்த சத்துவமானது ஓங்கி இருக்குச்சு அந்த ஞானம் ஏற்படுறதுக்கு ஹேத்துவா இருக்கு, ஞானம் போய் பிரசரிக்கிறதுக்கு ஹேத்துவா இருக்கு. அதான் விஷயத்த பிரகாசப்படுத்துறதுன்னு சொன்னா விஷயம் இருக்குன்றத தெரியப்படுத்துறதுன்னு அர்த்தம். லைட் போட்டு காட்டுறதுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்காக சுகசங்கேன பத்னாபி, சுகம்லேயே ஒரு அட்டாச்மெண்ட் தான், சுகம் கூட ஒரு அட்டாச்மெண்ட் தான். அதான் சுகசங்கேன பத்னாபின்னு போட்டுட்டு ஞான சங்கேன்னு சாணக, ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன பாருங்க, அது ஒரு அட்டாச்மெண்ட்னு போட்டுட்டு, அது அட்டாச்மெண்ட். அப்ப சுகத்தோட ஞானத்தோடையும் அது பைண்ட் பண்றது. தத்ர சத்பரஜஸ்தமஸ்து சத்தஸ்ய சுரூபம் ஈதிஷம் நிர்மலத்வாத். அப்ப அந்த மூன்று குணங்கள்ல சத்தத்தோட சுரூபம் விடும் கேட்டா ஈதிஷம் இப்படி இருக்கு, நிர்மலத்வாத்து பிரகாசகம், பிரகாச சுகாவரண சுபாவரஹிதா நிர்மலத்வம், பிரகாச சுக ஆவரண சுபாவரஹிதான்னு போட்டுண்டர். அதாவது பியூரிட்டின்னு கேட்டா ஆவரண சுபாவரஹிதா, சுகத்தை வந்து தடுக்கக்கூடிய சக்தி அது கிடையாது, அதுக்கு ஒரு ஆப்போசிட்டா போட்டுண்டர். பிரகாசக அனாமயத்துக்கு போட்டுண்டார் என்ன அதுக்கு நிர்மல நிர்மலத்தோன்னு கேட்டுண்டா, நிர்மலம் என்னன்னு கேட்டுண்டா, அதுல அது வந்து அந்த சந்தோஷத்தையோ அல்லது அந்த ஞானத்தை ஏற்படுத்துறதுக்கோ விரோதமா அது இருக்காது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பிரகாஷ சுக ஜனைக ஜனநாயகாந்த சுவாவத்தையா பிரகாஷ சுக ஹேத்து பூதம் இத்தியர்த்தா. அப்ப பிரகாசத்தையும் பிரகாஷம்னா அந்த இடத்துல விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, அதனால ஒரு சுகம் ஏற்படுறது. இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்றதுன்னு கேட்டா பிரகாஷ சுக ஹேத்து பூதம் இத்தியர்த்தா, அந்த பிரகாசத்துக்கும் சுகத்துக்கும் ஹேத்து பூதமா இருக்கிறது சத்துவம்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒருத்தர் சந்தோஷமா இருக்கான், ஒருத்தருக்கு ஞானம் ஏற்படுறதுன்னு சொன்னா அப்ப அவனுக்கு சத்துவகுணமானது ஓங்கி இருக்குன்னு தாத்பரியம். பிரகாசம்னா என்ன, பிரகாச வஸ்து யாத்தாத்ம அவபோதா. ஆமா, வஸ்து யாத்தாத்ம அவபோதா. பிரகாசகம் என்னன்னா ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவை பத்தி உள்ளது உள்ளபடி ஞானம் ஏற்படுது, அதான் சத்துவகுணம் ஓங்கி இருக்கு. ரஜோகுணம் இருந்து வச்சுருக்கோம் ஞானம் ஏற்படலாம், ஆனால் சரியா ஏற்படாது. தமோகுணம் வச்சு விபரீதமாக ஏற்படும், ஏன்னா அது வந்து ஒரு அஞ்ஞானத்தை உண்டு பண்ணும். அனாமயம்னா ஆமயாக்கிய காரியம் ந வித்யதே இது அனாமயம், அரோகதா ஹேது வித்தியர்த்த. எந்த விதமான ரோகமும் இருக்காது உடம்புல, லைட்டாக இருக்கும் உடம்பு, சொன்னதை செய்யும், அப்படிலாம் சத்தம் சத்தகுணமானது ஓகேன்னு அர்த்தம். அது அதான் அனாமயம்னு சொன்னா ஆமையாக்க காரியம் என்ன வித்தியதே, நோய் ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள்லாம் இல்லாம இருந்துருக்கு, அதான் அனாமயம். அரோகதா ஏற்றுக்கொண்டுன்னா அரோகத்தானா நோய் இருக்கும் தன்மை, அரோகதான் நோய் இல்லாத தன்மை, அதுக்கு காரணமா இருக்குன்னு தாத்பரியம். ஏஷ சத்வாக்கிய குண தேகினம் ஏனம் சுகசங்கேன ஞானசங்கேன ச பத்னாதி. இதுவும் பைண்ட் பண்றது எதோடு கேட்டா சுக்கத்தினோடவும் ஞானத்தினோடவும் சத்துவகுணமானது, அதுவும் ஒரு பைண்டிங் தான் பண்றது. புருஷஸ்ய சுகசங்கம் ஞான சங்கம் ச ஜனயதி இத்தியர்த்தஹ. அப்போ ஒரு புருஷனுக்கு ஒரு ஜீவாத்மாக்கு சுகத்தோடையும் ஞானத்தோடையும் ஒரு அட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்துகிறது. ஞான சுகயோகோ சங்கேகி ஜாத்தே தத் சாதனேஷு லௌகிக வைதிகேஷு பிரவர்த்ததே. இப்ப ஞானம் போனோம் சுகம் போகணும் நினைக்க என்ன பண்ணணும் கேட்டா அதை தத் சாதனேஷு அதை எப்படி அடையிறதுன்னு இருக்கணும், இப்போ ஞானத்தை எப்படி அடையலாம் சுக்கத்தை எப்படி அடையலாம்ன்ற சாதனங்கள்னா மீன்ஸ் இருக்கணும், அதுல பிரவர்த்ததே அதுல அவன் போய் நுழைஞ்சு ஈடுபடுறான். ததச்ச தத் பலானுபவ சாதன பூதாசு யோனிஷு ஜாயதே. அதனால மறுபடியும் என்ன பண்றான்னு கேட்டா விட்ட குறை தொட்ட குறை மாதிரி எங்க ஒருத்தன் விடுறானோ அடுத்த 10 மாதத்துக்கு அதை அங்கேயும் கண்டினியூ பண்றான். இதை நம்ம ஒத்துக்காட்டி சுபாவமாக சில பேர் ரொம்ப புத்திசாலிகள் இருக்கா ஒரு ஃபீல்டில், இப்போ ஸ்ரீனிவாச ராமானுஜன் ஒருத்தர் இருந்தார், கும்பகோணத்தில் எங்கேயோ எலிமெண்ட்டுக்குள்ள படிச்சிருந்திருந்தார், பார்த்தா யூகேல என்ன நடக்கிறதோ அந்த மேக்ஸை இங்கே போட்டுருந்துருக்காருன்னு சொன்னா, அப்ப ஏதோ ஒரு பூர்வஜன்ம இதுவானது அங்கே தொடரும். இப்ப ஞானத்துக்கு பின்னாடியே போய் முன்ஜென்மத்தில் ஈடுபடாமல் போயிருந்தா அப்ப அடுத்த கிரவியில மறுபடியும் அதுக்கு ஏதுவா அவனுக்கு ஜென்மா கிடைக்கிறது தாத்பரியம். அதான் ததச்ச பலானுபவ சாதன பூதாசு யோனிஷு. அந்த அனுபவத்தை மேற்கொண்டு நடத்துறதுக்கு உண்டான அனுகூலமா இருக்கிற யோனியில பிறக்கிறான். இது சத்வம் சுக ஞான சங்க துவாரேன புருஷம் பத்னாதி. அப்ப இதுவே பந்தமாவே இருக்கு, மோட்சத்துக்கு என்ன விரும்பல, திருப்பி இங்க இருந்து எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருந்தான், அதனால இங்க இருக்கக்கூடிய சுகம் இங்க இருக்கக்கூடிய ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் பிறக்கிறான். ஞான சுக ஜனனம் குணஹாபி தயோகோ சங்க ஜனனம் ச சப்தம் இது உத்தம் பரதி. அதனால இந்த ஞானத்துக்காகவும் சுகத்துக்காகவும் மறுபடியும் பிறக்கிறதுனால அதுவும் ஒரு சங்கம், அந்த சங்கத்துக்கு காரணமா சத்துவமானது இருக்குன்னு தாத்பரியம். மறுபடியும் என்ன பண்றதுன்னு கேட்டா, அந்த சத்துவகுணமானது அந்த சுகத்திலையும் ஞானத்திலையும் ஒரு ஈடுபாட்டை அந்த வியக்திக்கு ஏற்படுத்தின்றிருக்குன்னு தாத்பரியம். அடுத்து ரஜோ ராகாத்மகம் வித்தி கிருஷ்ணாசங்க சமுத்பவம் தன் நிபந்தனாதி கவுந்தேய கர்மசங்கேன தேகினம். ரஜஸ் என்ன பண்றதுன்னு கேட்டா, ராகாத்மகம் வித்தி ஒரு பேஷன், எல்லை மீறி ஒரு ஆசைன்னு வச்சுக்கலாம். கிருஷ்ணா சங்க சமுத்பவம், கிருஷ்ணான்னா இதெல்லாம் ஒரு தாகம், தாகம்னா தீர்ந்த தாகம் இல்லை, ஒரு விஷயத்தை அடையணுன்ற ஒரு தாகம். அதனால என்ன பண்றது கேட்டா, மறுபடியும் மறுபடியும் அட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்துறது. தன் நிபந்தனாதி கௌந்தேய அர்ஜுனனே மறுபடியும் அதை கட்டுப்படுத்துறது. கர்மசங்கேன தேகினம், அப்ப காரியத்தை பண்ணிட்டே இருக்கான். முதல்ல சத்துவகுணமானது ஞானத்துக்கு ஏற்றுவாக்குறதுனால அங்க காரியம் கம்மி. இங்க அப்படி இல்லை, வெறும் ஆசையை பூர்த்தி பண்ணுறதுனால அது உண்டான காரியங்களை பண்ணிட்டே இருக்க, அந்த ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு. ரஜோ ராகாத்மகம் ராகஹேது பூதம், ரஜசானது தேவையில்லாத எக்ஸசிவ் டிசைர்ஸ் உண்டு பண்றது. ராகோ யோசி யோசித புருஷ யோகோ அந்யோன்ய ஸ்ருஹா, இது ஆண் பெண் அவளுக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பர ஒரு ஆசையை ஏற்படுத்துறது. கிருஷ்ணாசங்க சமுத்பவம் கிருஷ்ணாசங்க யோகோ உத்பவஸ்தானம் கிருஷ்ணாசங்க ஹேத்து பூதம் வித்தியர்த்தா. ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் எக்ஸ்பிளைன் பண்றார், கிருஷ்ணானா அந்த ஆசை, சங்கம்னா திருப்பி அட்டாச்மெண்ட், உத்பவஸ்தானம் உண்டாகக்கூடிய ஒரு காரணமா ரஜோகுணமானது இருந்துருக்கு. கிருஷ்ணா சப்தாது சர்வ விஷய ஸ்பிருஹா, கிருஷ்ணான்றது ஒரு ஆசை, சப்தன்றது விஷயம், அதாவது காதுன்னு சொன்னா காதுக்கு விஷயம் சப்தம், கண்ணுன்னு சொன்னா கண்ணுக்கு விஷயம் காட்சி, நாக்குன்னா நாக்குக்கு ருச்சி, இந்த மாதிரி. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆசை ஏற்படுத்துறது. சங்கா புத்திர மித்ராதி சம்பந்திச்சு சம்சேஷ்ருகா, சங்கத்துக்கும் கிருஷ்ணாக்கும் சொல்ல, கிருஷ்ணானா ஆசை, சங்கம்ன்றது எப்பவும் கூடவே இருக்கணும், ஒரு சம்சேஷம் இருக்கணும்ன்ற ஒரு ஆசை. ததா தேகினம் கர்மசு கிரியாசு ஸ்ரீஹா ஜனனத்வார நிபந்தனாதி. அப்ப என்ன பண்றது, தேகினம்னா ஆத்மாவை கர்மசு கிரியாசு காரியங்கள்ல என்ன காரியங்கள், ஸ்ரீஹா ஜனனத்வார நிபந்தனாதி, மறுபடியும் மறுபடியும் அந்த ஆசைய உண்டு பண்ணிக்கக்கூடிய காரியங்கள்ல பைண்ட் பண்றது. கிரியாசூஹி ஸ்ரீஹயா யாக கிரியா ஆரம்பத்தை தேகி தாச்ச புண்ணியபாப ரூபா இது தத் பலானுபாவ பலானுபவ சாதன பூதாசு யோனிஷு ஜென்மஹேதோ பவந்தி. இப்படி இந்த காரியங்கள் பண்ணிட்டே இருக்கிறதுனால அது புண்ணியமோ பாபமோ அதுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு அடுத்த பிறப்பானது உண்டாருது. அத்த கர்மசங்கத்வாரேன ரஜோ தேகினம் நிபந்தாதி. அதனால கர்மா இப்ப ஸ்பிருக இருக்குன்னு வச்சுக்கோ, ஒருத்தனுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னா நிச்சயம் அந்த ஆசையை அடையிறதுக்கு ஏதோ காரியம் பண்ணுவான். ஒரு சங்கம் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குன்னு சொன்னா அந்த அட்டாச்மெண்ட்டை வச்சுக்கிறதுக்காக ஏதோ காரியம் பண்ண போறான். ஆக மொத்தம் இந்த ரஜோகுணமானது என்னன்னு கேட்டா ஒரு காரியம் பண்ணி இருக்கிறதுக்கு ஹேத்துவா இருக்கு. இப்ப காரியம் பண்ணான்னா அந்த காரியத்துக்கு புண்ணியமோ பாபமோ பலன் வரணும். அப்ப அந்த புண்ணிய பாபத்தை திரும்பி அந்த பலத்தை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் பிறக்கிறான். அதான் ரஜோகுணம் பண்ற வேலை. தது ஏவம் ரஜோ ராக கிருஷ்ணா சங்க ஹேது கர்ம சங்க ஹேது இது உத்தம் பகுதி. அதனால ரஜோகுணமானது அந்த டிசையர் அந்த பேஷன் அந்த அட்டாச்மெண்ட் இதுக்கெல்லாம் அது காரணமா இருந்திருக்குன்னு தாத்பரியமாச்சு. தமஸ்வஞானஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம் பிரமாதாலத்தின் நிதிராபி தன்னிவஜ்ஞாதி பாரத. அர்ஜுனா தமஸ் என்ன பண்ணதுன்னு கேட்டா, அஞ்ஞானத்தை விளைவிக்கக்கூடியது அஞ்ஞானத்தினால் மீண்டும் விளைவது. ஏன்னா பரஸ்பரம் அது அஞ்ஞானத்தினால உண்டாருது, திருப்பி அஞ்ஞானத்தை ஏற்படுத்துது. தமஸ்க்கு அஞ்ஞானம் சம்பந்தம் அப்படி. மோகனம் சர்வதேகினா ஒரு டிஸ்லூஷ்மெண்ட் கொடுக்கறது, ஒரு ஒரு டெலிவிஷனை பண்றது தமோகுணமானது. டெலிவிஷனை பண்றது என்னென்ன, பிரமாத ஆலசிய நித்ராபி. பிரமாதம் சொல்ல தமிழ்ல ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்ல என்ன அர்த்தம்னா, ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல பிரமாதம்னா எரர்னு அர்த்தம், தப்பா இருக்குன்னு அர்த்தம். அப்ப எரர் பிரமாதமா இருக்குன்னு சொன்னா சம்ஸ்கிருத பிரமாதமா இல்ல தமிழ் பிரமாதமானு கேட்கணும். அப்ப நெக்லிஜென்ஸ் சொல்ற பிரமாதத்துக்கு. ஆலட்சியனா ஒரு பேய் பாண்டே இருக்க லேசினஸ், நித்ரான தூக்கம், இந்த மூணுத்தை வச்சுட்டு அந்த ஜீவாத்மாவை அது பயந்து பண்றது. அப்ப அதுக்கு என்னென்ன யோனி இருக்கோ அதுல மலைப்பாம்பாட்ட பரப்பாம்னு சொல்லுவாங்க. மலைப்பாம்பெல்லாம் தீனி திருட்டு மாட்டுக்கு 3 மாதம் 4 மாதம் அப்படியே கிடக்கும், ஒன்றும் பண்ணாமல். அது மாதிரி ஜென்மாலாம் கிடைக்கும் போல தமசுல இருந்தா. ஞானாத்து அந்நியத்திக அஜ்ஞானம் அபிப்பிரேதம். மறுபடியும் அஜ்ஞானம்னா ஆர்ந்த நாளைக்கு இல்லை, அஜ்ஞானம்னா ஆர்ந்த நாளைக்கு இல்லை. ஏன்னா சில சமயம் வந்து நம்ம இல்லைன்னு சொன்னா உப்பு இருக்காட்ட உப்பு இல்லை அப்படின்னா நிஜமா அதுல உப்பு இல்லைன்னு அர்த்தமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல அஜ்ஞானம்னு சொன்னா அந்த ஞானத்தை காட்டிலும் வேறாக்கூடிய ஒரு விஷயம் அர்த்தம். அந்நியத்து இங்க ஞானம் அபிப்பிரேதம், ஞானம் வஸ்து யாத்தாத்மிய அவபோதா. ஞானம்னா என்னன்னா ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவை பற்றி உண்மையான அறிவு. அஜ்ஞானம் என்னன்னு கேட்டா அது விபரீத ஞானம், வேறுபட்ட ஞானம். வஸ்து இருக்கு, ஆனா அந்த வஸ்துவை பற்றி உண்மையான ஞானம், உண்மையான இது அறிவு ஏற்படல, வேற மாதிரியா அறிவு ஏற்பட்டது, அது அஞ்ஞானம்னு பெயராது. தத் விபரீத ஞானம்னா விபரீதமான ஞானம், என்ன இருக்கோ அதை மாத்தி புரிஞ்சுக்கிறது. தமஹாத்து வஸ்து யாத்தாத்ம விபரீத விஷய ஞானஜம் மோகனம் கர்வதேகனா. அப்ப தமஸ் இருக்கே, வஸ்து யாத்தாத்மிய ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னா அந்த ஆப்ஜெக்டை சரியா புரிஞ்சுக்காம அதை விபரீதமா புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக தமசு, அல்லது விபரீதமா ஏற்பட்ட ஞானத்தால பிறக்கக்கூடிய வஸ்து தமஸ், ரெண்டுத்துக்கும் அதுக்கு அமயமாகும். எல்லா ஜீவராசிகளுக்கும் நாம ஏன் ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்கணும்னா நம்ம குணங்கள் சரியா இல்லைன்னு அர்த்தம். அப்ப விபரீதமா புரிஞ்சுக்கிறோம்னா தமோ குணமானது அதிகமா இருக்குன்னு அர்த்தமா இருக்கு. மோகா விபரிய ஞானம், நமக்கே தெரியுது ரொம்ப தூக்கம் வந்தா விஷயங்கள் சரியா தெரிய மாட்டேங்குது, இருக்கா இல்லையாங்கன்னு சொல்ல தெரியல, அப்படியே கண்ணை சொக்கிறது. அப்ப விஷயம் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, என்ன வசதி தெரியல, பாம்பா கயிறா தெரிய மாட்டேங்கிறது. விபரிய ஞான ஹேதுவும் இத்தியத்தா, அதை விட மாறுபட்ட ஞானத்துக்கு ஹேத்துவா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் தமசானது. தத் தமஹ பிரமாதானத்து நித்ரா ஹேதுதைய தத் வாரேன தேகினம் நிபத்னாதி. அப்ப பிரமாதத்தினால, பிரமாதம்னா ஒரு நெக்லிஜென்ஸ் சொல்ற இங்கிலீஷ்ல, ஆலசியம்னா அதுவும் ஒரு தன்மை, ஸ்டேட் ஆஃப் இனர்ஷியா, அப்புறம் தூக்கம், இதை கொண்டு ஆத்மாவே சரீரத்தில் அது நிபந்தனாதி. பிரமாதகன்னு சொல்லுவாங்க, பிரமாதகன் என்னன்னா கர்த்தவியாது கர்மனக அந்நத்திர பிரவிற்த்தி ஹேத்துபூதம் அனவதானம், இன்அட்டன்டிவ்னஸ் பெறுது. அனவதானம்னா அவஹிதமா இருந்துன்னு சொன்னா அட்டன்டிவா இருக்குன்னு அர்த்தம். அவதானம்னா அட்டென்ஷன், அனவதானம்னா இன்அட்டன்டிவ்னஸ். அந்த இன்அட்டன்டிவ்னஸ் வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம், அதுக்கு ஹேதுவா இருக்கிறது அது வந்து பிரமாதகன்னு சொல்றோம். அந்த பிரமாதக ரிசல்ட்டா தமோ குணம். ஆலசியம் கர்மசு அனாரம்ப சுபாவ சப்ததா இது யாவது. ஆலசியம் என்னன்னு கேட்டா டிஸ்டிங்விஷ் பண்ண பிரமாதத்திலிருந்து, பிரமாதம் என்னன்னு கேட்டா அட்டன்டிவா இல்லாம வேற இதுலயே விடுபட்டு இருக்கிறது. ஆலசியம் என்னன்னா அந்த கர்மாவை ஆரம்பிக்காம அப்படியே உட்காந்தே இருக்கிறது, பண்ணலாம் பண்ணலாம் ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது. பிரமாதத்துல வந்து ஏதாவது வேற ஏதாவது காரியம் இருக்கலாம், ஆனா ஆலசியம் ஸ்டேட்ல ஒண்ணுமே பண்ணாம அப்படியே உட்காந்துக்கிறது, பண்றேன் பண்றேன் உட்காந்து இருக்கிறது. அதான் ஸ்தப்தானா ஒரு மாதிரி ஒரு ஸ்டிப்பா இருக்கிறது. புருஷஸ்ய இந்திரிய பிரவர்த்தன சாந்தியா சர்வேந்திரிய பிரவர்த்தன உபரத்திகி நித்ரா. ஒரு ஒரு ஆளுக்கு இந்திரிய பிரவர்த்தன சாந்தியா, இந்திரியங்கள்ல ஓஞ்சி போயிருக்கு, இனிமேல் அவைகள் பிரவர்த்திக்கிறதுக்கு முடியல, அதான் நித்ரா. கைகாலெல்லாம் அசந்து போய் அப்படியே உடம்பு சொக்கிறதுனா ஏன்னா சக்தி இல்லை உடம்புல, இந்திரியங்கள்ல வேலை பண்ண சக்தி இல்லை, அதுதான் நித்ரான பெயர். தத்ர பாஹ்யேந்திரிய பிரவர்த்தன உபரமஹா ஸ்வப்னஹா மனசஹாபி உபரத்திகி சுசுப்திகி. எந்த ஸ்டேட் இருக்கிறதுல ஸ்வப்னா ஸ்டேட் என்னன்னு கேட்டா வெளி இந்திரியங்கள்லாம் அடங்கி போயிருக்கிறது ட்ரீம் ஸ்டேட். அப்படின்னா மனசு ஆக்டிவாக அர்த்தம், ஏன்னா மனசு ஆக்டிவாக தான் தூக்கம் வரும், இது கனவு வரும். அப்போ சரீரத்தினால் நகர முடியலனா கூட மனசு உள்ளுக்குள்ள ஆக்டிவாக இருக்கிறது சொப்னாக, அந்த மனசும் லயத்தை அடைஞ்சிருக்குன்னா சுசுப்தின்னு பேர். அதான் மனதாக அப்படி உபரதிகி சுசுப்திகி. சுசுப்தி நமக்கு என்ன நடந்து தெரியல. இன்ஃபேக்ட் ரொம்ப நேரம் நல்லா தூங்கினோம்னா எவ்வளோ தூங்கி நமக்கு தெரியாது, 8 hours தூங்கினா கூட நமக்கு அது ஒரு க்ஷணம் மட்டும் தெரியும். அவ்வளோ தூங்கிருக்கணும் கேட்போம் நம்மளே, அப்படின்னா மைண்ட் அவ்வளோ லயத்தை அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது அதான் டீப் ஸ்லீப்னுடைய ஒரு இது. சத்வாதீனாம் பந்தத்வார பூதேஷு பிரதானானி ஆக. இப்போ இந்த குணங்களுடைய என்னென்ன இது எப்படி அவைகள் பிரவர்த்திக்கணும்னு சொல்றாரு. பிரதானானி ஆகன்னு சொன்னா முக்கியமான விஷயங்களை சொல்றாரு. இப்போ சத்வம் சுகே சஞ்சயதி ரஜ கர்மணி பாரத ஞானம் ஆவர்த்தி தூதமாக பிரமாதே சஞ்சயத்துட. இதான் முக்கியமா சொல்ல வேண்டியதுன்னு கேட்டா சத்வமானது சுகே சஞ்சயதி, சுகத்துல ஈடுபடுத்துறது சத்வமானது. ரஜஹ கர்மணி பாரத, காரியத்திலேயே ஒருத்தனை ஒரு பிரவருத்தி ஏற்படுத்துறது ரஜோகுணம். தமஸ் என்ன பண்ணு கேட்டா, ஞானத்தை ஞானம் ஆவிருத்திய உண்மையான அறிவை தர்மபூத ஞானத்தை பிரவர்த்திக்க விடாம என்ன பண்ணுறதுன்னு கேட்டா, பிரமாதே சஞ்சய தித, எல்லாத்தையும் ஒரு தப்பு தப்பா பண்ண வைக்கிறது. ஒரு வெக்திய புரிஞ்சுக்க சக்தியே ரொம்ப கம்மியா இருக்கும் அவளுக்கு பேச வச்சுக்கோ, ஏன்னா தமோகுணம்னு அதிகமா இருக்கு. அதான் சத்வம் சுகசங்க பிரதானம். சத்வம் சத்துவனை ஓடிட்டு சொன்னா சுகசங்க பிரதானம். சுகம் கூட எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, ஓடிண்டே சுகம் வராது. அதுக்கு நிறைய உட்காரணங்கள் தான் இருக்கு, இருக்க போர்ந்த திருப்தி அந்த மாதிரி. ஏன்னா அதுக்கு ஞானம் திருப்பி ஹேத்து அந்த சுகத்துக்கு. அப்ப ஞானம் அதிகமா இருந்தாலும் சுகம் அதிகமா இருக்க முடியும். அதனால சத்துவமானது சுகசங்க பிரதானம். ரஜஹ கர்மசங்க பிரதானம் திருப்பி சொல்ல போறாரு. கர்மம்னா லோபகான்னு சொல்ல போறாரு. ஏன் ரஜோகுணத்தை போது ஏன் ஆக்டிவிட்டி அவனுக்கு சௌக்கியம் இருந்தா கூட ரஜோகம் ஜாஸ்தியா இருந்தா திருப்தி இருக்காது. இன்னும் ஓணும், இன்னும் ஓணும் அப்படின்ற எண்ணம் இருந்துட்டே இருக்கும். அதனால அவன் என்ன பண்ண கேட்டா, மேல மேல மேல காரியம் பண்ணது தூண்டிட்டே இருக்கும் ரஜோகுணம். தமகாத்து வஸ்து யாசார்த்த ஞானம் ஆவருத்திய விபரீத ஞானம் ஏதையா, கர்த்தக விபரீத பிரபத்து சங்க பிரதானம். அது என்ன பண்ணும் கேட்டா, ஒரு காரியம் பண்ண வேண்டி இருக்க வேற காரியத்தை பண்ண தோணும் தம பண்ணும். அதான் எங்க இருந்து சொல்றோம், ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டி இருக்க அதை விபரீதமா புரிஞ்சுட்டு அதுக்கு மாறா இருக்கக்கூடிய காரியத்தை பண்ண தம பண்ணதுன்னு அர்த்தமா இருக்கு. தேகாக்கார பரிணதையாக பிரகிருத்தேனே ஸ்வரூபானுபந்தினக சத்வாதயோ குணாக. இப்ப இந்த குணங்கள்லாம் தேகாக்கார பரிணதையாக பிரகிருத்தேகே, தேகம் மூலமா இந்த பிரகிருத்தியானது பரிணமிக்கிறது இல்லையா, அல்லது பிரகிருத்தியானது தேகமா பரிணமிக்கிறது, இவைகள்லாம் அந்த தேக பரிணாமத்துல ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள். தேச்ச ஸ்வரூபானு சம்பந்தித்வேன சர்வதா சர்வே வர்த்தந்தே இது பரஸ்பர விருத்தம் காரியம் கதம் ஜனயந்தி இத்யத்ராஹ. சரி, இப்ப இவைகள்லாம் எப்பயுமே இருந்துருக்கு இல்லையா. மூன்று குணங்கள் சொன்னோம், மூன்று குணங்களும் வேற வேற நேச்சர். சத்வகுணம் ஓங்கியிருந்தா ஒருத்தனுக்கு ஞானத்து மேல ஒரு ஆசை ஏற்படுத்துறது, சுகத்து மேல ஆசை ஏற்படுத்துறது. ரஜோகுணம் இருந்தா ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு காரியத்தை பெண்டைகள் தூண்டுறது. தமசா இருந்ததுன்னா ஒரு ஆலசியம் இதெல்லாம் இருக்கு. இப்ப மூன்று குணங்களுமே ஒருத்தனுக்கு தேகத்துல இருக்குன்னு சொன்னா இப்ப அவன் எப்படி நடந்துப்பான். ஏன்னா மூணும் ஆப்போசிட் போர்சஸ். இப்போ விளக்கு இருக்கு, விளக்கில் பார்த்தோம்னா எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு, நெருப்பு இருக்கு. எண்ணெயும் நெருப்பும் சேராது இல்லையா, கரெக்டா. திரியும் எண்ணெயும் வச்சுன்னு வச்சுக்கோ, திரி மொத்தம் மூழ்கிருச்சுன்னா அந்த திரிவை நெருப்பு ஏற்ற முடியாது. இல்லை நெருப்பும் திரியும் வச்சுக்கோ, எரிஞ்சிடும் சுத்தமாக. ஆனா விளக்கு ஏற்றி வச்சோம்னா அது ரொம்ப நேரம் எரியுது. இப்ப எப்படி இது மூணும் ஆப்போசிட் போர்சஸ், எண்ணெய் நெருப்பு திரி. ஆனா மூணு சேர்ந்துட்டு ரொம்ப நேரம் விளக்க எரிஞ்சுட்டு இருக்கு. அது மாதிரி ஒண்ணுத்த ஒண்ணு என்ன பண்றதுன்னு கேட்டா, ஒண்ணுத்தோல் ஒண்ணு போட்டி போட்டுட்டு ஒண்ணு பிரதானமா இருக்கு. அந்த மாதிரி சொல்றேன், ரஜஸ்தமஸ்சாபி போய சத்தம் பவதி பாரதா. ரஜத்தையும் தமசையும் அபிபூயன்னா அவைகளை டாமினேட் பண்ணி சத்துவம் ஆனது ஓங்கி இருக்கு. ரஜசத்தம் தமசேவ, தமசத்தம் ரஜஸ்தா. அதே மாதிரியே ரஜசும் தமசும் சேர்ந்து சத்தத்தை டாமினேட் பண்றது. தமசும் சத்தத்தையும், அதாவது என்ன கேட்டா, ரஜத்தையும் தமசும் சத்தம் டாமினேட் பண்றது. சத்வத்தையும் தமசையும் ரஜ டாமினேட் பண்ணும், அதுல ரஜத்தையும் சத்வத்தையும் தமஸ் டாமினேட் பண்ணும். அப்ப ஒன்னு டாமினா இருக்குன்னு சொன்னா மிச்ச ரெண்டும் அடங்கி இருக்குன்னு தாத்தரியம், ஒன்னு மேலோங்கி இருக்கும். அதனாலதான் நமக்கே காலங்காலம் சத்தம் ஓங்கி இருக்கு, மத்தியான ரஜஸ், ராத்திரம் தமசா இருக்கு. இன்னொன்னு அது மட்டும் இல்ல, ஏஜ் குணம் மாறும். இப்ப பசங்களை எடுத்துட்டோம்னா ரஜோகுணம் தான், சின்ன பசங்க ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கு. எத்தையோ காரியம் பண்ணே இருக்கான், ஏன்னா அந்த வயசு அந்த தன்மை. அதனாலதான் அஞ்சு ஆறு வயசு தான் ஸ்கூல்ல சேர்க்கறது, ஏன்னா அப்பதான் பசங்க ஒரு இடத்துல உட்கார்றான். குழந்தை முதல்ல உட்கார்ந்து அவன் சொல்றத கேட்கறான், அது வரைக்கும் உட்கார்ந்து சொல்ற இது இல்லை. எத்தையோ பாப்பா அங்க பாப்பா உடனே அது மாதிரி ஓடுவான். அப்ப வயசுக்கு ஏற்ற மாதிரி குணங்கள்லாம் மாறுறது. இருந்தாலும் ஆவரேஜா பார்த்தோம்னா சில சமயங்கள்ல சத்துவம் குணம் பொங்கி இருக்கு, சில சமயங்கள்ல வந்து ரஜஸ் பொங்கி இருக்கு, சில சமயங்கள்ல தமசானது பொங்கி இருக்கு. எதிபி சத்வாதயஸ்திரயா பிரகிருதி சம்சிஷ்ட ஆத்மஸ்வரூப அனுபந்தினா ததாபி பிராச்சீன கர்மவசாத்து தேகாத்தியாயன பூத ஆஹார வைஷம்யாச்சேன்னு போட்டுண்டர். எப்படி இருந்தாலும் அந்த மூன்று குணங்களும் பிரகிருதி சம்சிஷ்ட ஆத்மஸ்வரூப அனுபந்தினா, பிரகிருதியை காட்டிலும் ஈர்க்கமா இருக்கிற ஆத்மாவை இந்த மூன்று குணங்களும் பாதிக்காது. ஆனா சரீரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த ஆத்மாவை மூன்று குணங்களும் பாதிக்கின்றன. ததாபி பிராச்சீன கர்மவசாத்து முந்தின கர்மாவுடைய ஒரு வசத்தினாலையும் இந்த ஜென்மாவில நாம எடுத்துக்கூடிய ஆகார வைஷமியா ஆகார வித்தியாசங்கள்னாலையும் சத்வாதிக பரஸ்பர சமுத்பவ அபிவ ரூபேன வர்த்தந்தே. ஏன் ஒரே குடும்பத்துல பிறந்த ரெண்டு குழந்தைகள் வேற மாதிரி இருக்குன்னு கேட்டா, அதுக்கு என்ன காரணம்னா அவளோட பிராச்சீன கர்மா ஒண்ணு, இந்த ஜென்மாலும் அவள் எடுத்துக்கூடிய ஆகார விசேஷங்கள்லாம் இருக்கு. எல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டா எந்த குணம் ஓங்கி இருக்குன்றது நிர்ணயம் பண்றது. ரஜஸ்தமசி கதாச்சித் அபிபூய சத்வம் உத்விக்தம் வர்த்ததே ததா தமஸ்தத்வே அபிபூய ரஜஹ கதாச்சித் கதாச்சித் ரஜஸ்தத்வே அபிபூய தமஹா. அதனால ஒரு சமயம் பார்த்தா ரஜசையும் தமசையும் அவைகளை தாழ்த்தி சத்வமானது ஓங்கி இருக்கு. அதே மாதிரி சத்வத்தையும் தமசையும் ஓங்கி ரஜஸ், தமசையும் சத்வத்தையும் ஓங்கி தமசையும் சத்வத்தையும் ஓங்கி தமசு ரஜசையும் ஓங்கி சத் இது இல்லை ரஜச சத்வத்தையும் ஓங்கி தமசானது ஓங்கி இருக்கு. ஆக மொத்தம் மூன்று குணங்களும் வேறு வேறு சமயத்துல ஒவ்வொன்றும் நாமே பண்றதுன்னு சொன்னார். தச்ச காரியோபலப்தியா ஏவ அவகச்சே தித்தியாக, அந்த குணங்களை அவைகள் செய்யக்கூடிய காரியங்களை கொண்டே தெரிந்து கொள்ள முடியும், இல்லாட்டி தெரியாது. ஒருத்தோட பிரவிற்த்தி என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு இடத்துல உட்காரானா இல்லையா உட்கார முடியல, ஸ்கூல் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸ்கூல்ல பார்த்தோம்னா பசங்களை பார்த்து தெரிஞ்சிடலாம். சில பசங்க அப்படியே கையை கட்டின உட்கார்ந்து சொல்றதை கேட்டு எழுதிருப்போம். சில பசங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி இருப்பா, சில பேர் தூங்கி வாங்கிப்பா. அப்ப எந்த குணம் ஓங்கி இருக்குன்னு தெரிஞ்சுக்கான. அதுக்கு பூர்வஜன்ம காரணம் ஆகாரம் இத்தியாதிகளை சொல்லப்படுற. இனிமேல் வரக்கூடிய பட்சியங்கள்ல எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றத சொல்லப்படுற. எது எந்தெந்த குணம் நம்ம நம்மளே தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாத்விகனா ராஜசிகமா இல்ல தாமசிகமான்றதை இப்ப வர சொல்லப்போற விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். இங்க நிறுத்திக்கலாம். கவிதா சிவசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.